ಉಪಾವಿಶತ್ ವಿಸೃಜ್ಯ ಸಶರಂ ಚಾಪಂ ಶೋಕ ಸಂವಿಗ್ನ ಮಾನಸ ரெண்டாவது அத்தியாயத்தை பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டாவது அத்தியாயத்துடைய எசன்ஸ் என்னன்னு கேட்ட, நித்யாத்ம அசங்க கர்மேகா கோச்சரா சாங்கிய யோக தீஹி வித்தியே திருதிலக்ஷா புரோக்தா தன்மோக சாந்தையன்னு கீதார்த்த சங்கிரகத்துல அளவந்தார் சாதிச்சிருக்கார். நித்திய ஆத்ம, அதாவது ஆத்மான்றது நித்தியம், அதை பத்தின ஞானம் முதல்ல போறோம். கர்மயோகம் போறதுக்கோ இல்ல ஞானயோகம் போறதுக்கோ முதல்ல ஒரு பேசிஸ், ஒரு ரெக்கமெண்ட் என்னன்னு கேட்டா ஆத்ம ஞானம் தேவை, ஆத்மாவோட சொரூப ஞானம் அங்க போறோம். அதை தெரிஞ்சுட்டு அசங்க கர்மேஹா கோச்சரா, அசங்க கர்மேன்னு சொல்லிச்சு பற்றற்ற காரியம், அது அதனுடைய சாங்கிய யோக தீகி. சாங்கியம் என்ன யோகம் என்ன, சாங்கியம்னா ஞானம், யோகம்னா கர்ம ஆக்ஷன், அதை பத்தின ஒரு ஞானம். த்விதீயே ஸ்திதீ லக்ஷா, கடைசியில் அர்ஜுன் கேட்க போறான் ஸ்தித பிரஜன்னா யாரு எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு. அதை பத்தி ஒரு ஸ்திதீனா ஒரு ஃபேர்ம் புத்தி, சஞ்சலமில்லாத ஒரு புத்தி, அதான் ஸ்திதீ. புரோக்தா தன்மோக சாந்தையே, தன்மோக சாந்தையனா அர்ஜுனுடைய மோகத்தை போக்குறதுக்காக இவைகள்லாம் சொல்லப்பட்டதுன்னு. அப்ப போன கிளாஸ்ல அந்த 11வது ஸ்லோகம் 12 பார்த்தோம். நத்வேவாஹம் ஜாதுநாதம் நத்வம் நேமே ஜனாதிபாக நச்சைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயமத 12 ஸ்லோகத்தினால பாஷ்யக்காரர் அதாவது ராமானுஜர் என்ன சொல்றாருன்னு கேட்டேன். விசிஷ்டாதி சம்பிரதாயம் பிரகாரம் பிரம்மம் வேற, ஜீவன் வேற, ஜகத்து வேற, ஸ்வரூபத்தக அதாவது பிரம்மஸ்வரூபமானது எப்பயும் நித்தியமா இருக்கு, ஜீவஸ்வரூபம் எப்படி நித்தியமா இருந்தா கூட சபாவத்தினால ஜீவாத்மாவுக்கு வேறுபாடுகள் இருக்கு, பரமாத்மாவுக்கு சுபாவத்தினால எந்த வேறுபாடும் கிடையாது. பரமாத்மாவுக்கு நேர் ஆப்போசிட் ஜெகத்தானது ஸ்வரூபமும் சுபாவம் எப்பயும் மாறிட்டே இருக்கும். இப்போ இது மூணு வேற வேறன்னு சொல்லிட்டா அப்ப தர்சனம் வந்து பேதமானு கேட்டா பேதமா இருந்தா கூட அபேதம் தான் பிரதானம் அங்க. ஏன்னா இந்த மூணு சேர்ந்து ஒரு யூனிட், இப்ப இன்செப்பரபிள் யூனிட், அப்ரத்யக்ஷம்னு பேரு. எப்பயுமே இதை பிரிச்சு பார்க்கவே முடியாது. இதனால பிரம்மத்தை விட்டு பிரம்மத்தை நீக்கி அப்படி சுச்சுவேஷன் வந்ததுன்னா பிரம்மத்தை நீக்கிட்டு ஜெகத்தையும் ஜீவனையும் பார்க்கணும்னா அப்படி இருக்கவே இருக்க முடியாது. ஏன்னா பிரம்மம் தான் ஆத்மாவா இருந்துட்டு அதை தரிக்கிறது இந்த ஜீவனையும் ஜெகத்தையும். இதை விட்டுட்டு அவன் இருப்பான்னு கேட்டா அவன் விசிஷ்ட பிரம்மம் தான் எப்பயுமே, பிரம்மமும் எப்பயும் விசிஷ்டம் தான். ஸோ எப்பயுமே ஜீவன் ஜெகத்தை பிரிஞ்சு பிரம்மனுக்கு ஸ்திதி. அதனால இந்த மூன்று கலந்து ஒன்னா ஆத்ம ஷரீர ஷரீராத்ம பாவத்தினால ஒரு யூனிட்டி கிடைக்கிறது, அதான் அந்த யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி விசிஷ்ட அத்வைதம். இதுவும் அத்வைதம் தான், ஆனால் வெறும் பிரம்ம சத்தியம்ன்ற மாதிரி அத்வைதம் கிடையாது. இங்கே வந்து பிரம்மத்தோட கூட ஜீவர்களும் சத்தியம், ஜெகத்து சத்தியம், ஆனால் அந்த மூணு சேர்ந்து அத்வைதம். இப்படிப்பட்ட விசிஷ்ட பிரம்மமானது ஒன்று தான், வேற கிடையாது. அதுதான் இங்கே சொல்லப்படுற அத்வைதத்துக்கு அர்த்தம். இங்கேயும் பிரம்மம் தான் ஒன்று, பிரம்மத்திலேயே ரெண்டு அந்தர்பாவம் ஆயிடுறது, ஆனா அந்த பிரம்மம் எப்பவுமே விசிஷ்டமாவே இருக்கு. சங்கர அத்வைதத்துல என்னன்னு கேட்டா வெறும் பிரம்ம மாதிரி தான் இருக்கு, ஜெகத்து கிடையாது எப்பயுமே மித்யா. ஜீவன்றவன் வந்து பிரம்மத்துடைய தோற்றம் அஞ்ஞானத்தினால தோன்றான், அவனுக்கு ஞானம் ஏற்பட்ட உடனே அவன் வந்து அந்த ஜீவத்துவம் போய் அகம் பிரம்மாஸ்மின்னு இருக்க போறான், அப்படிலாம் இது கிடையாது. எப்பயுமே மூணு பேர் இருக்க, மூணு என்டிட்டியுமே இருக்கு, இந்த மூணு சேர்ந்து ஒரே என்டிட்டியா இருக்கு, தனித்தனியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்றதான் வந்து விசிஷ்ட அத்வைதம். அந்த விசிஷ்டாத்வைதத்தில் பிரம்மம் தான் அடையப்பட வேண்டிய வஸ்து. ஜீவன் ஜீவாத்மாவுக்கு மோட்சம்னு கேட்டால் என்ன கேட்டால் பிரம்ம பிராப்தி தான். அப்போ அந்த பிரம்மத்தை அடையிறதுக்கு என்ன உபாயம் கேட்டால் அந்த பிரம்மமே தான் உபாயமாகவும் இருக்கு. அப்போ அடைஞ்ச அப்புறம் என்ன பண்ணு கேட்டால் அந்த பிரம்மத்தை தான் அனுபவிக்கணும். ஸோ ஆக மொத்தம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயமும் அந்த பிரம்மம் தான், அடைய வேண்டிய விஷயமும் அந்த பிரம்மம் தான், அடையிறதுக்கு வழியும் அந்த பிரம்மம் தான், அடைஞ்ச அப்புறம் அனுபவிக்கக்கூடிய என்ன பலன்னு கேட்டால் அதுவும் பிரம்மம் தான். அப்போ பிரபத்தி பக்தியெலாம் சுரேந்திர பண்ணு கேட்டால் இந்த பிரபத்தி பக்தியில் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் பகவானுடைய பிரீத்தியை சம்பாதிக்கிறதுக்காக. அவன் நம்ம மேலே ரொம்ப நிகரமாக ரொம்ப கோபமாக இருந்துருக்கான், ஏன்னா நம்ம எந்த ஆகியெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்துருக்கோம், நம்ம நிறைய அநாதி கர்மா இருக்கு நம்மக்கிட்ட, அதனால நம்ம மேலே கோபமாக இருக்கிறதுனால இப்போ அவனோட பிரீத்தியை சம்பாதிக்கணும். அந்த பிரீத்தியை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு உபாயம், ஒரு உபாயம்னா ஒரு வழியை தேடணும், அது பக்தியாக இருக்கலாம் பிரபத்தியாக இருக்கலாம். அப்போ அந்த பக்தி பிரபத்தி இந்த ரெண்டு நாளை வந்து பகவானுடைய பிரீத்தியை சம்பாதிச்சா அவன் சித்தோபாமா இருந்து நமக்கு மோட்சத்தை கொடுக்கறான்றது சம்பிரதாயம். அதுவும் இப்போ அதாவது இந்த கலியுகத்துல இப்ப இருக்கக்கூடிய ஸ்திதியில பிரபத்தி தான் நமக்கு கண் கண்ட மார்க்கமா இருக்கு. ஏன்னா பக்தி யுகமானது ரொம்ப துர்லபம், அது அவ்வளவு ஈஸி கிடையாது. கீதையில பக்தி யுகத்துல தான் பறக்க பேச போற, இருந்தாலும் அந்த பக்தி யுகமானது எவ்வளவு கஷ்டம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அப்பனா பெருமாள் என்ன மாதிரி இது விசுவாசம் வந்து ஜாஸ்தியா இருக்கு, அவர் மேல அபிமானம் ஜாஸ்தியா இருக்கு. இவ்வளவு கஷ்டமான வழியை விட்டு பிரபத்தினால நம்மளெல்லாம் உஜ்ஜீவிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்கன்றதுக்காக நம்ம அவன் மேல நமக்கு ஒரு இது ஜாஸ்தியா இருக்கு. அதுக்காக தான் பக்தி எவ்வளவு கஷ்டம் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு டவுட் வரலாம், பிரபத்தி எல்லாம் அனுஷ்டிக்கிறா, ஒருவேளை நமக்கு அது பலிக்குமா பலிக்காதா, ஆனா மகாவிஸ்வாசம் தெரியுதுலாம் இருக்கு. அதான் இருந்து இருந்தே பண்றோம் வச்சுப்போம், பெருமாள் அங்கீகாரம் பண்ணுவானா மாட்டானா? ஏன்னா ஏத தேகாவசானின்னு தேசிகன் சாதிச்சிருக்காரு. இந்த தேகத்துடைய அவசானத்திலேயே மோட்சம் எல்லாம் கிடைக்குமா கிடைக்கும், லேட் ஆகுமா, இப்ப நிறைய சந்தேகங்கள்லாம் வருது. வந்து நார்மல் தான், அப்நார்மல் கிடையாது. ஏன்னா இந்த கர்ம தசையில் இருக்கிறதுனால சந்தேகம் வருது, நியாயம்தான். அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டா, ஆச்சாரியர்கள்னா அற்புதமா ஸ்துதி பண்றாங்க. போன இதுலயே நம்ம பராசரப்பட்ட ஸ்துதியை பார்த்தோம். இந்த இதுல வந்து ரெண்டு மூணு ஸ்துதிகள் அனுபவிக்கலாம். அதாவது சரணாகத்தின்னு என்னன்னு கேட்டா, மகாவிஸ்வாசத்தோட கூட எம்பெருமான திருவடியை அடைஞ்சி நீதான் உஜ்ஜீவிக்கணும், என்ன உஜ்ஜீவிக்க செய்யறதுக்கு எனக்கு எந்த அருகதையும் இல்லை, என்னால முடியாது, நான் அசக்தன், ஆனா உன் மேல அபாரமான ஒரு விசுவாசத்தை வைக்கிறேன், நீ தான் காப்பாற்றணும்னு பிரதிஜை பண்றோம். அதோட மட்டும் இல்ல, அதுக்கு அங்கங்கள்லாம் இருக்கு. ஆணுக்கூலிய சங்கல்பமா பண்றோம், நம்ம இனிமேல உங்க நடந்துக்கிறேன், உனக்கு பிடிச்சிக்காத பண்ண மாட்டேன், பிடிக்காத பண்ண மாட்டேன்ல சங்கல்பம் பண்றோம். நம்ம பண்றோமா இல்லையா வெயிட் பண்ணல, சங்கல்பம் பண்ண உடனே சரிப்போ உன மோட்சம் கொடுத்துட்டேன் அப்படின்னு. அதான் பெருமாளுடைய ஒரு கிருபை. அப்கோர்ஸ் அந்த பிரபத்தி ஆன உடனே மனுஷனுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுறது ஜீவர்களுக்கு, அது தப்பான வழியில் யாரும் போறதில்லை. இதனால இந்த டீல் பார்த்தா வச்சுக்கோ, டீல் நோ டீல் சொல்லிச்சு, சங்கல்பம் மாத்திரத்திலேயே அந்த ஒரு க்ஷணம் தான். அது கூட பிரபத்தி பண்ற டைம்ல மகாவிஸ்வாசத்தை காமிச்சா கூட போருன்ற அளவுக்கு அப்ப பகவான் என்ன பண்ண சொல்லமா இருந்துருக்கான். அதுல விசேஷமா அந்த எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் நியாயம் சொல்லுவார், மார்ஜார கிஷோரன் நியாயம், மர்க்கட கிஷோர நியாயம் சொல்லுவார். அது திங்களை வடகை வித்தியாசம் இருக்கு. ஆக்சுவலா அப்படி இல்லாது, அது பக்திக்கும் பிரபத்திக்கும் இருக்கக்கூடிய ஒரு பேதம். மார்ஜாரனா பூனை, கிஷோரன குட்டி. அப்ப மார்ஜார கிஷோர நியாயம்னா பூனைக்குட்டி நியாயம் பேரு, மர்க்கட கிஷோர நியாயம்னா குரங்கு குட்டி பேரு, மர்க்கடகான குரங்கு பேரு. ரெண்டுமே குட்டியா இருந்தா கூட, ரெண்டு பிறந்த குட்டியா இருந்தா கூட, இந்த குரங்கு குட்டி என்ன பண்ணணுமா, அதுதான் போய் குரங்க புடிச்சுக்கணுமா. குரங்கு வந்து என்னன்னா, குட்டி புடிச்சுட்டு இருக்குன்னு அது மாட்டுக்கு போய் தன்னுடைய காரியத்தை பார்த்துட்டு இருக்கும், மரத்துல மரத்துலாவும் மட்டும் போயிட்டு இருக்கு குரங்கு. இந்த பக்கம் பார்த்தா பூனை குட்டியானது அது மாட்டுக்கு இருக்கு, பூனை வந்து பூனை குட்டியை தூக்கிட்டு போகுது. பூனை ஒன்றும் பண்ணாம அப்படியே, பூனைக்குட்டி ஒன்றும் பண்ணாம இருக்கு, பட் பூனை வந்து தூக்கிட்டு போகுது. ஆனா ஒண்ணு நம்ம யோசிக்கணும், குரங்கு குட்டி குரங்கு பிடிக்கிறதோ இல்லை பூனை பூனையை பிடிக்கிறதோ, ரெண்டுத்துலயும் அந்த ரெண்டு தாய்களுமே பார்த்தா அது அலோவ் பண்றது முதல்ல, அது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப குரங்கு குட்டியை பிடிச்சிக்கிறது அலோவ் பண்றது, அது பார்த்தா பிடிக்கிறத பார்த்தா தெரியும், அந்த மசில் எல்லாம் பிடிச்சின்னு பிடிச்சி இழுத்துருக்கோம் அப்படியே, அதுக்கு கருணை இருக்கிறதா தான் அது முதல்ல அலோவ் பண்றது. சோ ரெண்டுத்துக்குமே அந்த கிரேஸ் தான் முக்கியன்றதுக்காக சொல்றேன். பத்திக்கும் சரி பத்துக்கும் சரி எங்கள கிருப்பை தான் அங்க காரணம். அது மாதிரி குரங்கு குட்டி குரங்க டைட்டா பிடிக்கிறதோ இல்ல பூனை பூனை குட்டி டைட்டா பிடிக்கிறதோ ரெண்டுத்துக்கும் அது அந்த அம்மா இருக்கக்கூடிய அந்த கருணை தான் அதுக்கு காரணமா இருக்கு. இது பக்தியை சொல்றது இந்த குரங்க குட்டி, அதாவது குரங்க குட்டி தன்னுடைய வில்லை எப்போ எக்ஸசைஸ் பண்ணி அது வந்து தன்னோட அம்மாவை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அது பக்தி யோகத்துக்கும். இதுல சரணாகதி பண்ணப்புறம் தான் பூனைக்குடி நியாயமே வரும் முதல்ல. ஏன்னா ஞானம் வரும் முதல்ல, பூனை தன்னை பார்த்துக்கும் தம்மா தன்னை பார்த்துக்கும்ன்றது ஒரு ஞானம் கண்டிப்பா அபேட்சிக்கணும். அப்போ சரணாகதி பண்ணப்புறம் இருக்கக்கூடிய இடமா அந்த கிஷோர இது மார்ஜார கிஷோர நியாயமானது. ஆனால் பிரபத்தி பண்ணப்புறம் இருக்கக்கூடிய நிலைமை தான் அது, பிரபத்தி பண்ணுறதுக்கு நிலைமை கிடையாது. ஏன்னா பிரபத்திக்கு ஞானம் வேணும் முதல்ல. என்ன ஞானம் வேணும்னா, பரமாத்மா ஒருத்தர் இருக்கா, நம்ம ஜீவாத்மா இருக்கோம், நம்ம போய் அவனை சரணாகதி பண்ணா அவனை ரட்சிப்பா, இத்தனை விஷயம் நம்ம தெரிஞ்சாலும் பிரபத்தி பண்ண முடியாது, எப்படி பண்ண முடியும்? இதை எப்படி நிர்வாகம் பண்ணார்னா, சுவாமி தேசிகன் வந்து ரெண்டு இடத்துல நிறைய இடத்துல சொல்லி காட்டுறார். ரெண்டு ரொம்ப பிரசித்தம், துவை பிரபிருத்தே மமக்கம் பிரயாசை, துவைய பிரபிருத்தே மமக்கம் பிரயாசைன்னு அஷ்டபதி ஆசிரத்துல சொல்றார். என்ன காப்பாற்றணுங்கிறது நீ பிரபிருத்திப்பாயே, ஆனால் அதுக்கு மேல நான் ஒரு பிரபிருத்தி பண்றது வேஸ்ட். ஒருத்தரே பெரியவாழ்வே பாக்குறோம், நான் பண்றேன் நீ போயிட்டு வா, அவர் தான் பண்றதுக்கு அவர் தான் அவரால் தான் முடியும். அவர் பண்றேன்னு சொல்லிட்டார். அப்படி நம்ம போய் இந்த ஒரு பிரயத்தனத்தை பட்டா அந்த பிரயத்தனத்துக்கு ஒன்றும் அர்த்தமே கிடையாது. சரி, அவராலதான் முடியும்னு இருக்கு, இப்போ அவரே முடியாதுன்ட்டார். அவர் முடியாதுன்னு சொன்ன நம்ம ட்ரை பண்றதும் ஒன்றும் யூஸ் இல்லை. ஏன்னா கடைசியில் அங்கதான் இப்ப யார் யார் மூலமா போனாலும் கடைசியில் அங்கதான் போகணும். அப்ளிகேஷன் போறதுக்கு ஒரே விண்டோ தான், வேற விண்டோவே கிடையாது, அங்கதான் போயாகும். அப்ப தொய் பிரபத்தை மமக்கின் பிரயாதகி, பொய்ய பிரபத்தை மமக்கின் பிரயாதகின்னு சொல்றது. அதே மாதிரி தொய் ரட்சத்து ரட்சத்தேகி திமன்யேகி, பொய்ச்சா ரட்சத்து ரட்சத்தேகி திமன்யேகின்னு நீ என்னை காப்பாத்த முடிவு பண்ணிட்டீங்கன்னா வேற யாரும் என்ன பண்ண முடியும்? நீ காப்பாத்தலேன்னு ஒரு கால் சங்கல்பம் பண்ணிட்டீங்கன்னா வேற யாரெல்லாம் காப்பாத்த முடியும்னு கேட்காரு. இதெல்லாம் என்னன்னு கேட்டா பிரபன்னுடைய நிலைமை, இதெல்லாம் பிரபத்தி பண்ணப்பறம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்திதி நமக்கு. பகவான் தான் எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. சரி, இப்ப இதுக்கு மீது சந்தேகம் வந்தா என்ன பண்றதுன்னு கேட்டா, ஸ்தோத்திர ரத்னத்துல ஆள வந்தார் சாதிக்கிறார் 25வது பத்தியம். அபூத பூர்வம் மம பாதி கிம் வா சர்வம் சஹே மே சஹஜம் ஹி துக்கம் கிந்து த்வதக்ரே சரணாகதா நாம் பராபவோ நாத நதே நுரூபா ஆள வந்தார். சரணாகதி அனுஷ்டிக்கிறார். அனுஷ்டிச்ச அப்புறம் ஒரு கால் பெரும்பாள் வந்து யோஜனை பண்ணலாம். சரி, இப்ப தானே வந்திருக்க, இத்தனை நாளும் ஆட்டம் ஆடினா எல்லாம் பண்ணேன், இப்ப தானே வந்திருக்க, அதுக்கு என்ன என்ன அவசரம் என்ன இருக்கட்டும், இதனால பாக்கலாம், வச்சுட்டு போன்னு சொன்னாலும் பாக்கலாம், வெயிட் இந்த மாதிரி ஒரு வேலை பெரும்பாலும் டிலே பண்ணலாம். இல்லாட்டி சரி, செல்லாதி பண்ண வந்திருக்க ரைட்டு, உனக்கு வேற ஏதாவது பலன் கொடுக்குறேன், கொஞ்சம் சொர்க்கத்துக்கு போயிட்டு பிரம்மாவாரு இது மாதிரிலாம் சொல்லலாம், நிறைய கொஞ்சம் டைவெர்ட் பண்ணலாம். அதாவது பிரம்மாவா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஜந்துவா இருந்தா சரி, பந்தம் தான் ரெண்டுமே. கனக சங்கலையாட்டு சின்ன தேசிகன் எல்லாமே பந்தம் தான், எல்லா கர்மாவனால இருக்கக்கூடிய பந்தம் தான். அப்ப கஷ்டம் இருந்துதான் இருக்கும்ன்ற ஆளுநர் சொல்ற, அபூத பூர்வம் மம பாவி கிம்பா, அதாவது சர்வம் சகையமே சகஜந்து துக்கம், இந்த துக்கம் இருக்கு என் கூட பிறந்தது, அனாதிகாலமா கர்மா இருக்கிறதுனால அனாதிகாலம் துக்கமும் இருக்கு. There was never a time when I had no dukkha. There will be never a time when I will have no dukkha. Karma irukkirukku dukkha irundhukku porudhu. Adhanaala ipo indha prapatti pannadanaala nee na kaapathaama pona ennoda endil irundhu it doesn't make any difference. Munnaadi dukkha pattirundha, pinnaadi dukkha pattirukka poren. Adhanaala enakku sahajam da, enakku onnum illa, loss illa. Adha unakku enna ketta கிந்துத்துவதற்கே சரணாகதானாம். ஆனா உன் முன்னாடி சரணாகதி பண்ணிட்டும் சம்சார சாகத்துல உழந்துருக்கான் வச்சுக்கோ, கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படின்னா அந்த பராபவம் அந்த தோல்வியானது நாத நத்தே அனுரூபக, உனக்கு அது பொருத்தமா இருக்காது. ஏன்னா லோகம் பின்ன வேலை பார்த்துட்டே இருக்கு. ஊரறியன்னு நான் சொல்ற மாதிரி பிரபன்னாயிட்டு இப்போ பெருமாள் சரணாதி பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சு, எல்லாரும் தெரிஞ்சு கேட்டு. அப்ப ஊர் என்ன சொல்லும், ஆளா வந்தார் பாருப்பா ரிசார்ட்டை பிரதிக்க பண்ணி சரணாகதெல்லாம் பண்ணான், என்னாச்சு இப்போ ஒன்றும் ஆகலை, அதே மாதிரி தான் இருந்திருக்கேன், கஷ்டப்பட்டதான் இருக்கேன். அப்போ பெருமாளை போய் சரணாகதி பண்ணுறது வேஸ்ட்டு, சரணாகதியே வேஸ்ட்டு. இப்போ இத்தனை லோகம் என்னோட பேசும் இல்லையா, அப்போ என்னாச்சு, இது உனக்கு அனுபவமாக இருக்காது நீ பார்த்துக்கோ. அதாவது இது வந்து என்ன கேட்டால் ஒரு ஆம் ட்விஸ்டிங் மாதிரி, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் சரணாகதி பண்ணிட்டேன், நீ காப்பாற்றாட்டி எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, நான் நேற்று கஷ்டப்பட்டேன் இன்னும் கஷ்டப்பட போகிறேன், நாளும் கஷ்டப்பட்டேன் தான் இருக்க போனேன். ஆனா உன்னுடைய பக்தன் உன்னுடைய பிரபல ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொன்னா அது உனக்கு பொருந்தாது, பார்த்துக்கும். அதாவது சில பேர்கிட்ட போய் டைரக்டா ஏதாவது தப்பு பண்ணக்கூடாது சொன்னா பண்ண மாட்டார். அப்ப அவர்கிட்ட போய் எப்படியும் பண்ணலாம், ஒன்றும் இது இல்லை, பட் நாளைக்கு இந்த மாதிரி ஏதாவது பேச்சு வந்தா வரலாம் நீ பாத்துக்கணும்னு சொன்னா அப்ப யோசிப்பா, ஓ அந்த விஷயம் இருக்கான்னு சொல்லிட்டு. அது மாதிரி பெருமாள்கிட்ட போயிட்டு இது நதே அனுரூபா, இது உனக்கு பொருந்தாது, அதனால நீ என்னை காப்பாத்திதான் ஆகணும்னு ஒரு அற்புதமா அந்த பத்தியத்துல சொல் சாதிக்கிறார் ஆளவந்தார். அதனால இதான் சப்பிரதாயம், சரணாகதி தான் இப்ப நம்ம எல்லாம் உபாயமா வச்சுட்டு இருக்கோம் பகவான் அடையிறதுக்கு. அந்த 12வது பத்தியத்துக்கு அப்புறமா, தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யுப்பனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தன முக்கியத்தின்னு கண்ணன் சொன்னார். எப்படி ஒரு ஒரே தேகத்துல பலவிதமான ஸ்டேஜஸ் இருக்கு, இன்ஃபான்சி இருக்கு, கௌமாரம் இருக்கு, யூத் இருக்கு, அடல்ட் இப்படி போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி அப்ப அந்த ஆத்மாவானது அந்த சரீரத்துல ஒன்னாதான் இருந்திருக்கு. இன்ஃபான்சிமோ ஒரு ஆத்மா, யூத்மோ ஒரு ஆத்மான்னு இல்லை, ஆத்மான்றது ஒரே ஆத்மாவா இருந்துருக்க மாதிரி. அதே மாதிரி இந்த தேகம் போச்சுன்னா தேகாந்தர பிராப்தி, இந்த தேகம் போனா இன்னொரு தேகம் கிடைக்க போறது. தீரஹா தத்தன முக்கியதி அப்படின்னு சொன்னார். இப்ப இன்னொரு தேகம் கிடைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அதுக்கு கர்மா. கர்மா பத்தி சொன்னோம், சஞ்சித கர்மா, பிராரம்ப கர்மா, ஆகாமி கர்மா. இந்த மூணு விதமான கர்மா இருக்கு. அந்த கர்மாவை அனுசரிச்சுதான் நமக்கு இந்த தேகம் போன அப்புறமா அடுத்த தேகமாவது கிடைக்கிறது, கர்ம அனுரூபமா கிடைக்கிறது. அந்த கர்ம பலன் அனுபவிக்கிறது தான் அந்த சரீரமே. ஆக்சுவலா இந்த சரீரம் எதுக்குன்னு கேட்டோம்னா, ஒண்ணு வந்து பகவத் கைங்கரியன்றது வேற விஷயம், நம்ம பண்ண கர்ம பலன்களை அனுபவிக்கிறது தான் அந்த சரீரம். இந்த சரீரத்தினால என்ன சுக துக்கங்கள் கிடைக்கிறதோ நமக்கு, இதெல்லாம் இந்த கர்மானாலதான். ஒருத்தர் என்ன பண்ண, இது ஆக்சுவலி ஒரு ஜோக்கு, பட் நம்ம இதை கர்ம இதுவும் பார்க்கலாம். ஒரு சர்தார் ஜோக்கு சொல்லுவான், கட்டவரல் அடிபட்டிருக்கு இல்ல ஆள்காட்டியவர்கள் அடிபட்டிருக்கு. ஆள்காட்டியவர்கள் அடிபட்ட என்ன பண்ணா, எங்க வேணா தொடர தொட்டா அவருக்கு என்ன பிரமாணம், உடம்புல வலிக்கிறதுன்னு வச்சுருக்கேன், விரல்ல வலிக்கிறது தெரியல, எங்க தொட்டாலும் வலிக்கிறது. ஐயோ உடம்பு முழுக்க வலிக்கிறதுன்னு வச்சுட்டு டாக்டர்கிட்ட போறாரு. டாக்டர்கிட்ட போனா டாக்டர் சொல்லலாம், செக் பண்ணி பாக்கிறாரு. டாக்டர் தொடர்றார், இங்க வலிக்கிறதா இருந்தார், ஒன்னே வலிக்கலன்றார். இங்க வலிக்கிறதா, இங்க வலிக்கிறது, இங்கேயும் வலிக்கலன்றார். என்ன பாருங்க, உடம்புக்கு வலிக்கிறது இல்ல டாக்டர், இங்க பாருங்க நான் தொடரம் பாருங்கன்னு சொல்லிட்டு தொட்டுட்டு வலிக்கிறது வலிக்கிறது. அப்ப டாக்டருக்கு புரிஞ்சது, ஓஹோ இவனுக்கு வலி வந்து உடம்புல இல்ல, விரல்ல தான் வலி. அது மாதிரி இதுதான் கர்மா. எங்க பார்த்தாலும் நம்ம கர்ம பலன் தான் பிரதிபலிக்கிறது. கூட இருக்கிறவங்களோட ஒத்துவைக்கலையா, அதுக்குள்ள கர்மா தான் அவர்கள் தோஷம், நம்ம மேலதான் தோஷம். அது சில பேர் இருப்பா, அவளை எங்க போனா தப்பு சொல்றதா வேலையா இருக்கும். அப்ப தப்பு எங்கன்னு பார்த்தா அவகிட்டதான், வெளியில இருக்காது. அது மாதிரி இது வந்து நம்மளுடைய கர்ம விசேஷம். நமக்கு அனுகூலமா சில விஷயங்கள் இருக்குன்னா அது கர்ம விசேஷம், பிரதிகூலமா இருக்குன்னா நம்ம அது நம்மளோட கர்ம விசேஷம் தான். தவிர வெளியில எந்த தோஷமும் இல்லை. ஏன்னா அந்த பிரகிருதி அது மாதிரி டிசைன் பண்ணிருக்கு. நம்ம கர்ம பலன் அனுபவிக்கிறதுக்காக தான் அந்த பிரபஞ்சமே இருக்கு. அப்படி இருக்க பட்சத்தை அந்த மாதிரி நினைச்சுக்கணும். சரி, ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த கர்மாவை நம்ம அனுபவிச்சே கழிச்சுடலாமே. இந்த பேங்க் பேலன்ஸ் சொன்ன மாதிரி இப்பதான் செலவு பண்றோம் உட்காந்து, இல்லாட்டி நெயில் பேலன்ஸ் பண்ணது அப்புறமா டீல் இருக்கு, கான்ட்ராக்ட் முடிஞ்சிடுறதுன்னு சொன்னா டெக்னிக்கலி ரீரிலேஷன் பாசிபிள் இல்லையா? அதாவது இனிமேல் எந்த காரியமும் பண்ணல, என்ன நடக்கணும் நடக்கணும், கர்மான மாதிரி அனுபவிச்சுன்னே இருக்கேன், நடக்கணும் நடக்கணும். கவுண்ட்ராக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா கவுண்ட்ராக்ட் பண்ணாதான் அந்த கர்மா ஜாஸ்தியாக போகுது. வெறும் ஆக்ஷன் தான், வெறும் இன்ஆக்ஷன் தான் அப்படின்னு சொல்லாமல் கேட்டா, அதுக்கு சுவாமி தேசிகன் பத்தியம் சாதிக்கிறார் தயாசதகத்துல. அனுபவித்தும் அகௌதம் நாலமாகாமி காலா பிரசமயித்தும் அசக்கியம் நிஷ்கிரியாபின் அசக்கியம் அப்படிங்கிற 34வது பத்தியம் தயாசதகம் 34. அனுபவித்தும் அகௌகம், அகௌகம் அக ஓக, ஓகனா ஒரு மச்சி வெள்ளம் மாதிரி நிறைய, அகன பாவங்கள். அனுபவித்தும் அதாவது அனுபவிக்கிறதுக்கு, அனுபவிச்சு கழிக்கிறதுக்கு எங்களுக்கு பாவ மூட்டைகள் இருக்கு. ந அலம் ஆகாமி காலக, அதாவது அனாதி அனந்தம் எண்டும் இருக்க போறது இல்ல, இனிமேல் வரப்போற பகத்துக்கு எண்டும் கிடையாது. அப்படி இருந்தா கூட இனிமேல் வரப்போற ஜென்மங்கள்லாம் எனக்கு போறாதுங்க, எதுக்கு அவ்வளோ பாவம் போட்ட சம்பாதிச்சு வச்சிருக்க, இது அனுபவிச்சு போகலாம்னா முடியாது. சரி, வேற ஏதாவது பிராயசித்தகம் மாதிரி பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது பண்ணிக்க நிஷ்கிரியா இருக்கிறது பண்ணலாம்னா பிரசமயித்தும் அசக்கியம், இதை சாந்தம் பண்ணவும் முடியாது. அது வட்டி போட்டுட்டே இருக்கு, சிஸ்டம் வந்து செட் பண்ணியாச்சு, சிஸ்டம் மாற்ற முடியாது, அந்த வட்டி போட்டுட்டே இருக்காது. நிஷ்கிரியாபின் சக்தியம், சரி ஒரு பிராயசித்தம் பண்றோம் அப்படின்னா அதுவும் பண்ண முடியாம இருந்துருக்கு. அதனால இப்ப எப்படி நம்ம கர்மாவை போட்டதுன்னா, எம்பெருமானுடைய ஒரு பிரீத்தி இல்லாம, அவருடைய அனுகிரகம் இல்லாம, தாயாருடைய அனுகிரகம் இல்லாம இந்த கர்மாவனால போக்கடிக்கவே முடியாது. அப்ப பிரபத்தி பண்ண என்ன கேட்டா, பிரபத்தி பண்ண கணத்திலேயே சஞ்சித கர்மாவெல்லாம் போயிடுறது. அந்த பிரபத்தியுடைய பலத்தினாலேயே என்ன ஆறு கேட்டா சஞ்சித கர்மாலாம் போயிடுறது. அப்ப பிராரத்த கர்மா இருக்கு இல்லையா, இந்த ஜென்மத்துக்கு பிராரத்த கர்மா போனதுலேயே பார்த்தோம், ஒரு ஒரு மூட்டை பிரிச்ச மூட்டை, அந்த பிரிச்ச மூட்டையை எக்ஸாஸ்ட் பண்றதுக்கு நிறைய ஜென்மங்கள் வரும், ஒரு ஜென்மம் இல்லை, ஒரு மூட்டைக்கு ஒரு ஜென்மன்ற கணக்கு இல்லையா. அந்த மூட்டை காலியார் வரைக்கும் ஜென்மம் வந்துட்டே இருக்கும், அதுக்கு மாத்திரம். ஆனா இங்க எப்படி கேட்டா, இந்த ஜென்மத்துக்கு என்ன தேவையோ அந்த அளவு மட்டும்தான் அந்த பிராரத்த கர்மாவும் இருக்கு. ஆகாமி கர்மா வரக்கூடாது. ஏன்னா இனிமேல் நம்ம பிரபத்தி பண்ண பிறகு பண்ணக்கூடிய கர்மாவெல்லாம் பலன் ஆதரிச்சே பண்ண போறது இல்ல, எல்லாம் பகவத் பிரீத்தியத்தம் இல்ல பகவத் கைங்கரிய பண்ண போறோம். அப்படி பண்றதுனால இனிமேல் வரப்போற கர்மாவெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், அதை பலன் மேல ஆசை இல்லாதனால, ஏன்னா பலன் மேல ஆசை வச்சாதான் கர்மா ஒட்ட போறது. அப்ப கர்மா நம்மள ஒட்ட போறது இல்லை. அப்படி தெரியாம ஏதாவது பண்ணா கூட பகவான்கிட்ட போய் திருப்பி ஒரு சரணாகதி, திருப்பி ஒரு பண்ணிட்டா ஒரு பிராயசித்த சரணாகதினா அதுவும் போயிடுது. அதனால ஸ்வயமிதி தயேத்வம் ஸ்வீகிருத ஸ்ரீனிவாசா சிதிலித பவபீதி ஸ்ரேயசே ஜாயசே நகர் தயாசதத்தை சொல்றார். தயாதேவியே நீ என்ன பண்ணு கேட்டா, பகவானுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லுவது, அப்பதான் சுவாரஸ்யம் இருக்கும். பகவானே நம்ம பார்த்து கர்மாவெல்லாம் அவங்க தள்ளி விட்டுருலாமே அப்படின்னு கேட்டா, அதுக்கு சொல்ற ஃபல விதரண தக்ஷம், அதுக்கு முந்தின ஸ்லோகம், ஃபல விதரண தக்ஷம் பக்ஷபாதான விஜயம். பல விதரண தக்ஷம்னா பகவான் என்ன பண்ணணும் கேட்டா, ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றதோ அதுதான் அவனுக்கு இது ரெஃபரன்ஸ். நம்மளை ஹேண்டில் பண்றதுக்கு அவனுக்கு நம்மளோட புண்ணிய பாப அக்கௌண்ட்ஸ் தான் அவனுக்கு இது. இவ்வளவு புண்ணியங்கள் இருக்கா, சரி ஓகே புண்ணியத்துக்கு நான் பலனை கொடு, பாப்பங்கள் இருக்கா பாப்பத்தை நான் பலனை கொடு. ஏன்னா அவன் பக்ஷபாதம், பக்ஷபாத அனவிக்யம், அபிஜ்ஞான தெரிஞ்சவன், தெரியாத பக்ஷபாதமே தெரியாதான். யார் வந்தாலும் கர்ம ஊஷணைகளும் அதுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட். ஆனா எப்படி இருக்கான்னு கேட்டா, பிரகுணம் அனுவிதேயம் பிராப்திய பத்மா சகாயம். பத்மா சகாயம்னா திருமகள் கேள்வினா இருந்துருக்கான். பிரகுணம் நல்ல குணம் படைச்சவானா, சௌலபியனா இருந்துருக்கான். அனுவிதேயம்னா பிரணத்தாளுக்கு, தன்னை வணங்கினவாளுக்கு ஆசித்த பத்தெல்லாம் இருந்துருக்கான். இப்ப தயவு என்ன பண்றான்னு கேட்டா, இப்ப ஏவம் சதி, இப்போ நம்மளோட கர்மா பார்த்து பலம் கொடுத்துருந்தாங்க. இப்போ எஸ்கேபிக்க பண்ண முடியாது இதுல இருந்து. எப்படி பிரேக் பண்றதுன்னு கேட்டா, அப்போ ஒரு கோர்ட்ல கேஸ் வர மாதிரி சர்ச்சை வரதான் இருக்கும். ஒருத்தர் வந்திருக்கார், சரணாதி பண்ணிருக்கார், இவ்வளோ பாபங்கள் இருக்கு, இவர் பண்றது கரெக்டா தப்பா, இவருக்கு இந்த கர்மாவெல்லாம் போக்கலாமா கூடாதான்னா, அப்ப தயாதேவி வந்து வாதாடுறாங்களாம் அசம்பிளில. நம்ம நின்று இருக்கோம், சுவாமி தன்னை சொல்றார், என்ன சொன்னார்னா, மகதி குணசமாஜே மானபூர்வம் தயேத்வம் பிரதிவதசி யதாரகம் பாப்மனாம் மாமகானாம். என்ன மாதிரி நின்று இருக்கவாளுக்காக தயாதேவி வந்து அங்கே அருள் பண்றாங்க. அதெல்லாம் முடியாது, ரசிச்சுதான் ஆகணும். பிரபன் நினைப்பேன் சரணாதி பண்ணிட்டா, அதனால இவனுடைய கர்மாவெல்லாம் தள்ளுபடி பண்ணணும்னு கோர்ட்ல ஒரு கேஸ் வாதாடுறாங்க. தயாதேவியான வாதாடுறான், அதாவது எந்திரமான் தன்னை கருணாமூர்த்தி ஒரு நம்ம கிட்ட ஒரு எஃபர்ட் எதிர்பார்க்கறேன், அது பிரபத்தின்னு ஒண்ணு பண்ண உடனே என்ன பண்ணாரு கேட்டா, சஞ்சீத கர்மாவெல்லாம் தள்ளி விட்டுறான்னு ஐதிக்கம். நிறைய இடத்துல காண்பிக்கிறார், கர்மான பந்தி பலதான ரத்தஸ்ய பர்த்துகள்ல சுவாமி கோதாசுரர் சொல்ல போறாரு. ஆனா என்ன ஆர்த்து கேட்டா, இப்போ இந்த கர்மான்ற ஒரு பெரிய மூட்டைய நம்மளால அனுபவிச்சும் போக்க முடியாது, அதை வந்து அனுபவிக்காமையும் அதை போக முடியாது. அதனால சரணாகதி தான் ஒரே வழி, அதுதான் சம்பிரதாயம் வந்து சொல்றது. இப்ப இந்த இடத்துல திருப்பி வரைச்சு, சரி இப்போ தேகாந்தர பிராப்தி இருக்குச்சு கவலைப்பட வேணாம் சொன்னார். இப்ப வேற மாதிரி சொல்றது, 14வதுல மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ சுகதுக்கதாக ஆகமாபாயு நித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத. சரி தேகம் போறத போட்டோம், இப்ப கர்மா பண்ணிச்சு நிறைய நமக்கு கஷ்டங்கள் வருது, இப்போ சுகமும் வருது கஷ்டமும் வருது. ஆனா இப்ப அர்ஜுனுக்கு இப்ப துக்கம் காத்துருக்கு, சண்டை போனச்சு கண்டிப்பா அவனுக்கு கஷ்டங்கள் ஜாஸ்தி, அதுல எதிராளி எங்க விட போறான், நிறைய அஸ்தங்கள் போட போறான். அப்ப சொல்ற மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயம், அதாவது இவைகள் என்னன்னு கேட்டா, சுக்கதுக்கம்னா முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும், சுக்கதுக்கம்னா என்னன்னு கேட்டா, இந்த இந்திரியங்கள் வந்து அதனுடைய ஆப்ஜெக்ட், ஒரு ஒரு இந்திரியத்துக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. கண் இருந்ததுன்னா அது காட்சி தான் அதனுடைய, காது இருந்தா சப்தம் தான் அதுக்கு உண்டான ஒரு ஆப்ஜெக்ட், மூக்கு இருந்தா ஸ்மெல். அப்ப அந்தந்த இந்திரியம் அந்தந்த ஆப்ஜெக்ட சேர்றதுதான் பிளஷர். அதுலயே பிடிக்காத வஸ்துவா இருந்தா அது துக்கமா போறது. அப்ப இதெல்லாம் என்னன்னு கேட்டா, மாத்ராஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயே சீத உஷ்ண சுகதுக்கதாக, சீதத்துக்கு சுகத்துக்கு சொல்ற, உஷ்ணத்துக்கு துக்கத்தை சொல்ற, இவையெல்லாம் ஆகமா பையனாக சொல்லிச்சு. டெம்பரரி ஃபினாமினன் தான், எதுவுமே நினைச்சிருக்க போறது இல்ல. சில பேர் சொல்றாங்க கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும் அப்புறம் பழகிட்டு வந்து, அது மாதிரி இல்ல, சுகதுக்கள் மாறி மாறி வந்துட்டே இருக்க போறது, சுகமே சுகமே இருக்க போறது இல்லை, அனித்யாக அனித்யமா இருக்க போறது. அதனால தான் திதிக்ஷஸ்வ, அவைகளை பொறுத்துக் கொள்கிறார். இதை போன கிளாஸ் நம்ம பார்த்தோம், இந்த இதையும் பார்த்தோம், இந்த வியாக்கரணத்தையும் பார்த்தோம். அதனால அனித்யாக சத்தே பந்த ஹேத்து பூத கர்மநாசோ சதி ஆகமா பாயித்துவேனாக நிவர்த்தந்தி இத்தியத்தகன, அவைகளும் போக போறது, ஆனா அவைகளை பொறுத்துக்கோ. உன்னுடைய கர்மாவை பண்ற வரைக்கும் யாவத் கர்ம, யாவத் யுத்தாதி சாஸ்திரிய கர்ம சமாப்தி, கர்ம சமாப்தி ஆற வரைக்கும் இவைகளையும் பொறுத்துட்டுதான் ஆனும் சொன்னார். இப்ப கேள்வி கேட்கலாம், தத் சாந்தி கிமர்த்தா, எதுக்காக பொறுத்துக்கணும், இப்ப என்ன கிடைக்க போறது, இப்ப ஏன் கர்மாவை பூர்த்தி பண்ணோம், இல்ல இவைகளை ஏன் பொறுத்துக்கணும் கேட்டா, அதுக்கு சொல்ற அடுத்த ஸ்லோகத்துல, சமதுக்கசுகம் தீரம் சோ மிருதத்வாய கல்பதே. சஹ அமிர்தத்வாய கல்பத்தே, அமிர்தம் அமிர்தம் அமிர்தம்னால இம்மாற்றல் இம்மாற்றாலிட்டி. அப்படி ஒருத்தர் சுகதுக்கங்களை பொறுத்து இந்த கர்மாவை பண்ணச்சு அவனுக்கு ஸ்ரேயசானது உண்டாருது. சுகமோ துக்கமோ ரெண்டும் வேற இறந்தா கூட ரெண்டுத்துக்கும் ஒரு காமன் ஆஸ்பெக்ட் இருக்கு. என்னன்னு கேட்டா ரெண்டுமே டெம்பரரி ஃபினாமினன் தான். சுகமும் நிக்க போறதில்லை, துக்கமும் நிக்க போறதில்லை, ரெண்டுமே ஆகமா பாயும். அப்படி இருந்துச்சு ரெண்டுத்தையும் பொறுத்துக்கணும். சுகமும் போயிட போறது, சுகம் வந்தா ஒதுக்க வேண்டாம், துக்கம் வந்தா ஆக வேண்டாம், ரெண்டுமே டெம்பரரி ரெண்டு போக போறது நீங்க பொறுத்துக்கோ அப்படிங்கிறார். அப்படி பொறுத்துனா என்ன கேட்டா எம் எம் கீன வெதையன் கேத்தே புருஷம் புருஷஸ்வரா. எவனை இந்த சுகதுக்கங்கள் வந்து பாதிக்காம இருக்கோ அவன் என்ன ஆக போறான், அமிர்தத்வாய கல்பதே சமதுக்க சுகம் தீரம், துக்கமோ சுகமோ சமமா இருக்கக்கூடிய அந்த தீரனை அவன் என்ன ஆகிறான்னு கேட்டா நிஷ்ரேயசை அடைகிறான் அப்படிங்கிற. எம் புருஷம் தைரியயுக்தம் அவர்ஜனீய துக்கம் சுகவத் மன்யமானம். எம் புருஷம் தைரியயுக்தம், தீரகான தைரியயுக்தம், தைரியயுக்தமா இருக்கக்கூடிய புருஷனை அவர்ஜனீய துக்கம், வர்ஜனீயம் வர்ஜனீயம்னா தவிர்க்கப்பட முடியும், தவிர்க்கலாம், அவர்ஜினும் தவிர்க்க முடியாத துக்கமானது சுகவத்து மன்யமானது. என்ன அர்த்தம் கேட்டா சுகம் மாதிரி நினைக்கிறான்னு கேட்டா துக்கம் எனக்கு சுகம் ஆகாது. துக்கம் துக்கம் தான், சுகம் சுகம் தான், துக்கம்லாம் சந்தோஷமா மாறாது. அது யாரும் தெரியாம சொல்லிட்டு துக்கம் சந்தோஷமா மாறும், துக்கம் சந்தோஷமா மாறாது, துக்கம் துக்கம் தான், சுகம் சுகம் தான். ஆனா சுகவத்து என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா சுகம் மாதிரி இது ஒரு டெம்பரரி ஃபினாமென் தான். இதெல்லாம் வந்து நம்மளால ஒண்ணும் அவர்ஜினியம் வர்றது போறது அவ்வளவுதான். அப்படி அமிர்தத்வ சாதனதையா ஸ்வவர்ணோச்சிதம் யுத்தாதி கர்ம அனபிசம்ஹித பலம் குருவானம் ததந்தர்கதாக சஸ்திரபாதாதி மிருது மிருது க்ரூர ஸ்பர்ஷாக நகசயந்தி. இப்போ யுத்தாதி கர்மம் சொல்லிச்சா தான் நல்லா புரியுது நமக்கு. ஏன்னா யுத்தம் பண்ணச்சே மிருதுவோ கடினமோ ஸ்பர்ஷங்கள் ஏற்படும், அவளுடைய தேகத்தில் நிறைய அடிபடலாம். அப்போ அடிபடுன்றதுக்கு சண்டை படம் இருக்க முடியாது, ஏன்னா கர்மா பண்ணியாலும் யுத்தாதிகம் ஸ்வதர்மம், அதை பண்ணச்சே இப்படிப்பட்ட விஷயங்களை நீ பொறுத்துட்டாலும் பொறுத்துட்டு என்ன ஆகும் கேட்டா சயேவ அமிர்தத்வம் சாதயதி. அப்படி திருச்சியனா பொறுத்துக்காது, ஃபர்தர் அது என்ன பண்றது கேட்டா அமிர்தத்வத்தை கொடுக்கிறது சாதயதி. துவாதசோ துக்க அசஹிஷ்ணு இத்தியர்த்தகிற அர்ஜுனன் வந்து அதுக்காக போர் பண்ண மாட்டேன்னு சொல்லல, இதுவும் அதுவும் ஒரு காரணமா இருக்கிறதுக்காக உன்ன மாதிரி இந்த துக்கத்தை பொறுத்துக்க மாட்டேன்னு. இவன் வந்து உடம்புல படக்கூடிய ஸ்பர்ஷத்துக்காக பொறுத்துக்கல, இப்போ அதுக்காக சொல்லல, அவா போயிட போறாளுங்கிறத துக்கத்துக்காக சொல்றான். அப்படி துக்கமும் படக்கூடாதுக்காக சாதிக்கிறார். அத்தக ஆத்மனா நித்தியத்வாது ஏதாவது அத்த கர்த்தவியம் இத்தியர்த்தக, ஆத்மா நித்தியமா இருக்கிறதுனால இதனை வந்து இதெல்லாம் கொடுத்துருந்தா ஆகும்னு சொல்றது. இப்போ இப்போ சுகம் துக்கம் இருக்கு இல்லையா, நம்ம அதை பைண்ட் பண்றது சுகமோ துக்கமோ, அதுக்கு என்ன ஃபேக்டர்னு கேட்டா விஷ்ணு காலத்தில் ஒரு வச்சனம் இருக்கு, மனையேவ மனுஷியானாம் காரணம் மந்த மோட்சையோ. மனசு தான் காரணமா இருக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லையுமே. மனசு ரொம்ப அதிகா லைச்சுத்து வச்சுக்கோ, அப்பதான் அட்டாச்மெண்ட் கொடுக்குறது. மனம் நயிக்காம இருந்ததுன்னா அந்த அனுபவத்துல அது நம்ம ஒட்ட போறது இல்லை. ஏன்னா சம்ஸ்காரம் ஏன் ஏற்படுதுன்னு கேட்டா மனசு அதையும் நினைச்சிட்டே திருப்பி திருப்பி அங்க போனோமே அதை சாப்பிட்றது என்ன இருந்தது திருப்பி திருப்பி அதோட நினைச்சு வச்சிருந்தோம், அதனால சம்ஸ்காரத்தை ஏற்படுத்துறது. அடுத்த வாட்டி அந்த பக்கம் போச்சு அந்த கடைக்கு போய் அதை சாப்பிட்டு தான் வரணும், நம்ம நினைச்சுக்கிறோம் மனசு என்ன அந்த சம்ஸ்காரத்தை ஏற்படுத்து. போனோம் சாப்பிட்டோம் சரி ஓகே எதுவும் ஆயிடுச்சு சாப்பிடணும் அப்படி எடுத்துட்டோம்னா அப்ப திருப்பி சம்ஸ்காரம் ஏற்பட போறது இல்லை. அந்த புத்த பிக்ஷு கதவு சொல்லுவா நல்லா இருக்கும். இந்த புத்த பிக்ஷுக்கள் புத்த பிக்ஷுக்கள்லாம் பிரம்மச்சரியம் விரதத்தை எடுத்துட்டவா, யங் யுவாவா இருக்கா, ரெண்டு பேர் வந்து காட்டுல போயிட்டு இருக்கச்சு குரு சொன்னதெல்லாம் ஆலோசனை பண்ணி போயிட்டு இருக்கா. அப்போ வயல் நதி ஒன்று வருது, நதியில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது, நதியை கடந்து போனோம். அப்போ அங்க ஒரு அழகான ஸ்திரீ வர, அவளுக்கு நதியை கடந்து வேற பக்கம் இங்க போகணும். ஆனா அவளுக்கு நதியை கடக்கிறதுல தைரியம் இல்லை சக்தியும் இல்லை. இவால புத்த பிக்ஷுக்கள் இப்ப வந்து ஹெல்ப் கேட்கிறான், ரெண்டு பேர் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க நதியை கடக்கணும் அவசரமா போகணும் அப்படிங்கிறான். ஒருத்த என்ன பண்றான், ஒண்ணும் பதில் சொல்லல. ஏன்னா குரு சொல்லியிருக்காரு பிரம்மச்சரி விரதத்துல இருக்கேன், நீங்க வந்து பரஸ்திரியை போய் இல்லைன்னு ஸ்ரீ போய் பார்க்கறது பேசலாம் கூடாது. இன்னொருத்த என்ன பண்ணா அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணா போச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா அவளை தோல்ல வச்சுருக்க நதியை கடந்து அந்த பொம்பை இறங்கிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா நடந்து போயிட்டு கூட வந்தவனுக்கு ரொம்ப கோபம், எப்படி அந்த பொண்ணை வந்து தொட்டு தூக்கி கொண்டு வரலாம், அப்படின்னு ஒரு கோபம். குரு சொன்னதை நம்ம மீறி இருக்காங்க. இவங்ககிட்ட கேட்கறோம்னு மௌனமா வந்திருந்தாங்க. கோவம் வந்து அந்த பேர் குவைட் ஆயிடுவார். கொஞ்சம் தூரம் வந்தவொடனே கேட்கறான், எதுக்கு அந்த பொண்ணை தூக்கி நடந்தா அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த பொண்ணை தூக்கி நடந்தாங்களே அந்த புத்த ருக்ஷம் சொல்றான், ஓ நீ இன்னும் தூக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கறேன். ஓன் இன்னும் தூக்கிட்டு இருக்கா மனசுல அப்படின்னு கேட்கறேன். எனக்கு நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்றான். ஏன்னா அங்க நான் வந்து இன்னொரு உயிருக்கு ஒரு ஜீவன ஹெல்ப் கேட்டது, அது ஸ்திரீயா புருஷனான பேதத்தை நான் பார்க்கல, நான் கொண்டு வந்து இறக்கிட்ட வந்துட்டேன், நீ அதை ஸ்ரீஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்கிறனால இன்னும் நீ மனசுல தாங்கிட்டு இருக்கேன். அப்ப என்னாச்சுன்னா அவனுக்கு மனசானது அந்த கருத்தை லைக்கல், இது ஒரு ஸ்திரீ இது போக்கிய வஸ்துலாம் அவனுக்கு தோணல. அவனுக்கு இவனுக்கு இன்னும் அந்த பக்குவம் ஏற்படாததுனால அதை பண்ணக்கூடாதுன்னு இவன் இருந்துருக்கான். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, மனசு லைச்சாதான் சுக்க துக்கங்கள் நம்மள வந்து பாதிக்கிறது. மனசு லைக்காம இருந்தா இதெல்லாம் என்னப்பா போட்டா சொல்லுவா. அப்ப மனசா லைக்காம இருக்கிறதுனால அப்ப சுக்க துக்கங்கள் நம்மள ஒட்டுறது இல்லைன்றதுக்காக சொன்னார். அவன் திக்ஷஸ்தா அவங்க பொறுத்துக்கணும், கர்மா முடிவு இருக்கு அவங்களை பொறுத்துக்கணும் சொன்னார். எத்து ஆத்மனாம் நித்தியத்துவம் தேகானாம் சுவாபாவிகம் நாசித்துவம் சோக நிமித்தம் உக்தம் கதாசு நகதாசும் நானு சோசந்தி பண்டிதாக இது தத் உபபாதயித்தும் ஆரம்பத்தே. இப்பதான் ஆரம்பிக்கிறார். ஏன் ஆத்மா நித்தியம், ஏன் தேகமானது அனித்யம்னு சொல்ல போறார். இப்போ ஆத்மன நித்தியத்துவம் தேகானம் சுவாபாவிகம் நாசித்வம், ஆத்மாவுக்கு எப்படி நித்தியம் அழிவு கிடையாது, தேகத்துக்கு சுவாபாவிகமாகவே நாசத்தை அடையக்கூடிய ஒரு வஸ்து. அத உபபாதயித்தும் அதை நல்லா எக்ஸ்பிளைன் ஆரம்பிக்கிறார். ஆரம்பத்தை பிகின் ஹீஸ் பிகின்ஸ் நாசதோ வித்யதே பாவோ நாபாவோ வித்யதே சதஹ உபயோரபி துஷ்டோந்தஸ்து அனயோஸ்தத்வதர்ஷிபிஹி. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஏன்னா இதுல சத்து அசத்துன்னு நிறைய நிறைய வாட்டி பிரயோகம் ஆகும் சாஸ்திரத்துல. சத்து அசத்துன்னு அதுல மதபேதமும் இருக்கு. சத்துனா என்ன அசத்துனா என்ன, அத்வைதத்தில் வரைச்சே சத்துனா மூன்று காலத்திலையும் எது மாறுபடாமல் இருக்கோ அதுதான் சத்து. மூன்று காலத்திலையும் போனது இருக்கிறது வரப்போறது, மூன்று காலத்திலும் எது மாறுபாட்டை அடையாமல் இருக்கோ அதுதான் சத்து. அசத்துனா கேட்டா மூன்று காலத்திலையும் எது மாறுபாட்டை அடைஞ்சிட்டு இருக்கோ அது அசத்து. அப்ப சத்து மட்டும் தான் எக்ஸிஸ்ட், அசத் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அவளுடைய ஒரு தாத்பரியம். அதான் சத்தியம் ஞானம் அனந்தம் நம்ம எப்பயுமே இருக்கிறது தான் பிரம்மம். ஜெகத்தானது இல்லை பொய் ஏன்னு கேட்டால் அது அசத்து. ஏன்னா அதை மாற்றத்தை அடைஞ்சிட்டே இருக்கு, அதனால கிடையாதுன்னு அவன் நிர்வாகம். ஆனால் விசிஷ்டாத்வைதத்தில் அப்படி இல்லை, மாற்றத்தை அடைஞ்சிட்டே இருக்கு எப்பயும், அதான் அதோட சுபாவமே, அதான் அது அசத்து. மாற்றத்தை அடையாம அப்படியே இருக்கிறனால இது சத்து. இதுல இருக்கு இல்லைன்னு ரெண்டு பேரும் இருந்தா இருக்கு எப்பயும். ஆனால் என்னன்னு கேட்டா இது சத்துன்னு சொல்லச்சு, இது மாற்றத்தை அடையாம எப்படி இருந்துருக்கு ஸ்வரூபத்தில். ஏன்னா ஜீவாத்மாவுக்கு சுபாவத்தில் மாற்றம் உண்டு, அதை ஒத்துந்தோம். ஆனால் ஸ்வரூபத்தில் எப்பயும் மாற்றத்தை அடையாமல் இருக்கிற வஸ்துவானது சத்து, ஸ்வரூபத்தில் எப்பயும் மாற்றத்தை அடைஞ்சிட்டு இருக்கிற வஸ்து அசத்து. அதனால இது இருக்காதுன்றெல்லாம் ஒன்றும் அப்படின்னு நியமம் கிடையாது, ரெண்டுமே இருந்தா இருக்கும், சத்துனா இது அசத்துனா இது அப்படின்ற பிரதிபாதனம் பண்ணதுக்கு அந்த ஸ்லோகம் இருக்கு. ந அசத்தஹ வித்யதே பாவஹா. இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். த அன்ரியல் கேன் கவர் நம் கேன் நவர் கம் இன் டு பீயிங் அப்படின்றது. ந அபாவகோ வித்தியதே சதா, த ரியல் நெவர் சீசஸ் டு பி. உண்மையா இருக்கிறது இருக்காது, பொய்யா இருக்கிறது வராதுன்னா மாதிரி அர்த்தமா தோணும். ஆனா வியாக்கியானத்தை படிச்சாது இது அர்த்தத்தை புரியும். அசத்தஹ தேகத்திய முதல்ல பதம் போட்டார். அசத்தஹ தேகத்திய, அசத்தஹனா அசத்தினுடைய, அசத்தினானது தேகம் எல்லாம் மனசுல வாங்கிட்டு அப்ப குழப்பம் வராது. அசத்துனா தேகம், சத்துனா ஆத்மா. அசத்த நமக்கு தெரிஞ்ச பிரபஞ்சமான தேகம் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு வச்செல்லாம் அப்புறம். ஆனா அசத்துன்னு என்ன கேட்டா தேகம். அசதஹ தேகத்திய சத்பாவோன வித்தியதே, அதுக்கு சத்பாவமானது கிடையாது. அதாவது ஒரு பொருள் இருக்குன்னு சொல்ல வச்சிருந்தோம், டெக்னிக்கலா பார்க்கச்சே ஒரு பொருள் இருக்குன்னு சொல்ல வச்சுக்கோங்க, அதே ஸ்டேட்ல இருக்கணும், அதே ஸ்டேட்ல இல்ல வச்சுக்கோங்க. அப்ப என்ன கேட்டா இருக்கான்னு கேட்டா மாறிட்டே இருக்கு. இப்ப சுத்திர வஸ்து வச்சுக்கோங்க, ஒரு வஸ்து சுத்தினே இருக்கு. ஒரு இடத்த காட்டி இங்க இருக்கான்னு கேட்டா அது அது அங்கேயும் இருந்தாதான் அது இருக்குன்னு சொல்ல முடியும். டெக்னிக்கலா சுத்தின் இருக்குன்னு சொல்ல முடிய, இருக்கான்னு கேட்டா அந்த இடத்த காட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி சத்பாவம்னா நித்தியதேன்னு சொன்னா எப்பயுமே மாற்றத்தை அடைஞ்சிட்டே இருக்கிறது. இருக்கான்னு கேட்டா பிக்சரா இல்ல, மாறிட்டே இருக்கு, அதான் அதுக்கு சத்பாவம் கிடையாது. சதஹ ச ஆத்மனஹா, அப்ப சத்துன ஆத்மா. ஆத்மாவுக்கு ந அசத்பாவக இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இது எப்பயும் இருந்துட்டே இருக்கு. ஆத்மா ஆத்மாவுக்கு மாறுபாடு இல்லாததுனால எப்ப வேணா அதை காட்டி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா மாறுபட்டுட்டே இருக்க வஸ்துவை இந்த ஸ்திதியில இருக்குன்னு கை காட்டுறதுக்குள்ள மாறிட்டே இருக்கு. இப்ப நதியை சொல்றோம், நம்ம நதியை ஒத்துட்டு இருக்கோம், நதினு ஒரு கான்செப்ட் ஒத்துட்டு இருக்கோம், நதினு ஒரு கான்செப்ட். பட் நதி பிரவாகமா போயிட்டே இருக்கு. இப்போ டெக்னிக்கலா பார்த்து கேட்டா அங்க தீர்த்தா மாட்டதும் இங்க தீர்த்தா மாட்டதும் வேற. ஏன்னா அங்க பிரவாகம் வேற, இங்க இருக்க ஜலம் வேற. ஆனா ஓவரால் நதியும் பார்த்தா நதி இருக்கு. இப்ப நதியில சொல்ல முடியுமா? நதியானது பிரவிச்சுட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. அப்ப நேத்திக்கு வந்து ஜலம் இன்னைக்கு இல்ல, புது வெள்ளம்னு சொல்றா இப்போ. அப்ப நதினு ஒரு ஒரு கான்செப்டா எடுத்தோம்னா அது எப்படி இருந்துட்டு இருக்கு. ஆனா டீட்டெயில்டா பாக்குச்சு ஜலம் மாறிட்டே இருக்கு. அப்ப இருக்கா இல்லையான்னு கேட்டா இதுதான் வந்து சத்து அசத்துன்னு சொல்ற விஷயம். கேட்டா மாறுபாட்டை அடைஞ்சிட்டே இருக்கு, இருந்தாலும் இல்லை சொல்ல முடியாது. பட் ஆத்மாவோட என்ன கேட்டீங்கன்னா அந்த மாறுபாடு கிடையாது, சொருபத்துக்கு அது மாறாம இருந்தே இருக்கு. அதனால ஆத்மாவுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, இத வந்து நிச்சயமா இருக்குன்னு சொல்ல முடியாது. சொல்ல போற மேல என்ன கிளியரா சொல்ல போறாரு, உபயோகோ தேகாத்மனோகோ உபலப்தியமான யோகோ யதோபலப்தி தத்வதர்ஷிபிஹி அந்தஹா திருஷ்டா. ரொம்ப நல்ல பண்ண சாட்சியை கொடுக்குற எப்பயுமே. ஏன்னா நம்மளால சொன்ன விஷயத்த லோகத்துல ஒத்துக்க மாட்டார். இப்படிதான் இருக்கு அவளும் இதெல்லாம் சொல்றான்னு சொன்னா அப்ப என்ன கேட்டா அதுக்கு இன்னும் விசுவாசம் ஜாஸ்தியா இருக்கு. நான் மட்டும் சொல்லலப்பா இத தத்வதர்ஷிபிஹி. தத்வதர்ஷிபிகினா தத்வத்தை அறிந்தவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். அவர்கள் யாருன்னு கேட்டா அந்தஹா திருஷ்டா. அந்தம்னா அந்த ஃபைனல் மீனிங், அதை தெரிஞ்சிட்டவா இப்படி சொல்றான்னு சொல்றான். எதை சொல்றான்? உபயோகோ தேகாத்மனோகோ உபலப்தியமான யோகோ யதோபலப்தி. எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ அப்படி தெரிஞ்சிட்டவா அது மாதிரி சொல்றான். நிர்ணயாந்தத்வாத்தை நிரூபணத்திய நிர்ணய இக அந்த சப்தேன உச்சதேங்கிறார். அதாவது நிர்ணயம் நிர்ணயம்னாலே டிட்டர்மினேஷன், டிட்டர்மினேஷன்னா தெரிஞ்சுக்கிறது, ஆராய்ச்சிக்கு தெரிஞ்சுக்கிறது. அப்ப அதனுடைய எண்ட் இருக்கணும், டிட்டர்மின்ட் மீனிங். அதுதான் இங்க அந்த சப்தம். ஏன்னா அந்த முடிவுன்னு சொல்றோம், இந்த என்ன கேட்டா அந்த பைனல் ரிசல்ட் அப்படின்னு அர்த்தம். தேகசிய அச்சுத் வஸ்துனஹா அசத்வம் ஏக ஸ்வரூபம். இப்ப சொல்ற தேகசிய தேகம் என்னது இப்போ அச்சுத் வஸ்து. அப்ப அதுக்கு அசத்தம் தான் அதுக்கு சுரூபமே. ஆத்மனகா சேதனசிய சத்தமே சுரூபம். வேற கான்ட்ராஸ்ட், ஆத்மாக்கு சத்தம் தான் சுரூபம். இது நிர்ணய திருஷ்டா இத்தியர்த்தா தத்வதர்ஷிபிஹி திருஷ்டா. என்ன தெரிஞ்சுட்டு இருக்கான்னு சொன்னா இந்த தேகமானது மாறிண்டே இருக்கக்கூடிய வஸ்து, அதனால்தான் அது அசத்து. ஆத்மாவானது மாறாத வஸ்து, அதனால சத்து. இப்ப இதனால இவங்க இருக்குமா இல்லாதான கேள்வி கிடையாது. மாறிண்டே இருக்கிறனால அசத்து, மாறாம இருக்கிறனால சத்து. வினாசஸ்வபாவோஹி அசத்வம். அப்ப அசத்வம் என்ன கேட்டா வினாசஸ்வபாவா, வினாசத்தை அடைஞ்சிட்டே இருக்கு இல்லையா, அதுதான் அசத்து. இப்ப வினாசம் என்னன்னு சொல்லணும், ஏன்னா ரொம்ப கிளியரா இருக்க மாதிரி இருக்கும் அது. ஆனா ஒரு ஒரு பொருளுக்கும் அசத்தம் தெரியாதான் கடைசியில கலெக்டிவான மீட்டிங் கிடைக்கும். இப்ப வினாசஸ்வபாவோஹி அசத்தம்னா சயின்ஸ் தான் ஹெல்ப் பண்றது. எனர்ஜி மேட்டர்லாம் சொல்லிச்சு நெருக்கி டெஸ்ட்ராய் சயின்ஸ் சொல்றது. எந்த ஒரு கம்ப்ளீட் அனிலேஷனே கிடையாது. ஒரு வஸ்துவை டெஸ்ட்ராய் பண்ணா இன்னொரு ஃபார்ம்ல போய் அது மாதிரி இருக்குது, அவ்வளவுதான். இதே ஒரு குளித்தினோம்னா சாம்பலா போய் நிக்கிறது, சாம்பலம் இல்லாம பண்ண முடியாது. ஜலத்துல கரைக்கலாம், ஆனா ஜலத்துல கரைஞ்சிருக்கும் திருப்பி. அப்ப அது மாதிரி வினாசஸ்வபாவோகி அசற்பம், இப்படி மாறிண்டே இருக்குது. மண்ணு வந்து பானையாது, அப்ப மண் இருக்கா இப்போ பானையான அப்புறம் மண்ணு நாசத்தை அடைஞ்சிருச்சு. மண்ணு நாசத்தை அடைஞ்சா என்ன எடுத்துப்பா, பானையா ஆயிருக்குன்னு அர்த்தம். மண்ணானது பானையா மாறிருக்கு. அப்ப மண்ணு நாசம் அடைஞ்சிருச்சு, பானை உண்டாயிருக்கு. அப்படிதான் புரிஞ்சுக்கவே தவிர நாசத்தை அடைஞ்சிருக்குன்னா இல்லவே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவினாச சுபாவஸ்து சத்தம். அப்படி எந்த விதமான மாற்றத்தையும் அடையாம இருக்க சுபாவம் தான் சத்தம்னு பேரு. யதாவுக்தம் பகவதா பராசரேன. விஷ்ணு புராணம் இருக்கு, அதாவது புராணங்கள்ல விஷ்ணு புராணத்துக்கு ரொம்ப ஏத்தம் ஜாஸ்தி. 18 புராணங்கள் இருக்கு. இப்ப இத்திஹாச புராணாபியாம் வேதம் உபபிரம ஏத்துல வச்சனம் இருக்கு. அப்ப எல்லா புராணங்களும் நமக்கு தேவை வேண்டிய வேதனை எல்லாத்துக்கும் கொண்டு அர்த்தம் பண்ணலாமே கேட்டா, இன்னொன்னு எல்லா புராணங்களும் பிரம்மா பிரம்மாவை ஆதர்ஷம் கொடுக்குறார். பிரம்மாவை சொல்ற சில புராணங்கள்ல எனக்கு சத்வகுணம் ஓங்கியிருக்கே சொன்னேன், சில புராணங்கள் ரஜோகுணம் ஓங்கியிருக்கே சொன்னேன், சிலது தமோகுணம் தோங்கியிருக்கு சொன்னேன். அப்படி சத்வகுணத்துல சொன்ன ரொம்ப சாத்விகமா இருந்து சொன்ன புராணம் தான் விஷ்ணு புராணம். அதனால விஷ்ணு புராணத்தை எல்லா ஆச்சாரியும் எடுக்கிறார். சங்கர பகவத்பாதர் எடுக்கிறார், பாஷ்யகாரர் எடுக்கிறார், பத்ராச்சாரர் எடுக்கிறார். விஷ்ணு புராணத்தை வந்து எல்லாரும் கோட் பண்றார். அதுல இதுக்கு ராமானுஜர் பண்றது இதை காட்டுறது, எவிடன்ஸை காட்டுறது. தஸ்மான் விஞ்ஞானம் விதேசி கிஞ்சித் க்வசித் கதாச்சித் த்விஜ வஸ்து ஜாதம். வஸ்து ஜாதம்னா அதுல ஜாதம் சமூகம். தஸ்மாத் ந விஞ்ஞானம் ரிதே, விஞ்ஞானம்னா ஆத்மா, ஆத்மாவை காட்டிலும், ரிதேனா காட்டிலும், ந கிஞ்சித் அதை காட்டிலும் சத்துன்னு சொல்றதுக்கு வேதம் கிடையாது அப்படின்னு. ஆத்மாவை காட்டிலும் சத்துன்னு சொல்றதுக்கு வேதம் கிடையாதுன்னு சொல்லிருக்கார். ஆனா எதுவுமே இல்லைன்னு சொல்லல, சத்தா எதுவும் கிடையாது. சத்பாவ ஏவம் பவதோ மயோக்தோ ஞானம் யதா சத்தியம் அசத்தியம் அன்யது. இப்ப சத்பாவம் சொல்லணும்னா அதை காட்டில வேற இருக்கிறது அசத்து அப்படிங்கிறார். அநாஷி பரமார்த்தச்ச ராஜ்யை அபியுபகமியதே தத்து நாஷீன சந்தேகோ நாஷி திரவிய உபபாதிதம். அப்ப அநாஷீன ஆத்மாவை போறது, நாஷீன அனாத்மா அதாவது மேட்டருக்கு போறது, ஜெகத்துக்கு போறது, அங்க சந்தேகம் கிடையாது. நாஷி திரவிய உபபாதிதம் அது நாசமா, நாசத்தை அடையிறது அது சுலபமா இருந்துருக்கு. எத்து காலாந்திரேனாபி நான்யாம் சம்யாம் உபயித்துவை பரிணாமாதி சம்பூதாம் தத்வஸ்து நிருப்ப தச்ச கிம் அப்படின்னு கேட்கிறது. அதாவது எதுவானது காலாந்திரம் வேற காலத்திலையும் எந்த விதமான மாற்றத்தையும் அடையாதோ, வேற பெயர்கள் அடையாதோ, சம்யாம குறியீடு மண்ணா இருந்தது பானையா இருக்கு, நேற்றிற்கு மண்ணா இருந்தது இன்னைக்கு பானையை பண்ணிட்டான் குயவன். அப்ப நேற்றிற்கு மண்ணா இருந்தது இன்னைக்கு பானைன்ற இன்னொரு நேமம் அடைஞ்சிருக்கு இல்லையா, அது மாதிரி ஆத்மாவுக்கு வேற நேம ஃபார்ம் தான் கிடையாது, எப்பயும் ஆத்மாவே இருந்துருக்கும். அப்ப தத் வஸ்துன்றப்ப தச்ச கிம்னு கேட்கிறார், அது கேள்வி கேட்கிறார் மேற்கொண்ட வசனம் போறது விஷ்ணு நாடத்துல. இப்போ ராமானுஜர் சொல்றார் அத்ராபி இங்கேயும் அந்தவந்த இமே தேகான்னு மேல சொல்ல போறாரு. இப்போ அந்தவந்த அந்தத்தை உடையவைகள், இந்த தேகம் இருக்கு இது ஒரு எண்டை உடையது, இந்த தேகத்தை என்னதான் முயற்சி பண்ணாலும் ஒரு ஸ்டேஜில் அது நாசத்தை அடையிறது. அவினாஷிக்கு தத்தித்தி, வினாஷினா விநாசத்தை உடையது வினாஷி, அவினாஷினா விநாசத்தை இல்லாத கொள்ளாதது, விநாசம் ஆகாதது அவினாஷி, அது ஆத்மா, அதை அறிந்து கொண்டு சொல்ல போறார். அடுத்த இதுல இது உச்சதே, உச்சத்தை சொல்ல போறார். ததேவ சத்வ அசத்வ வியபதேச ஹேது இது கம்யதே, அதுதான் சத்வம் அசத்வம். என்ன தெரிஞ்சது கேட்டா லாங் அண்ட் ஷார்ட், அசத்வம்னா தேகம், சத்வம்னா ஆத்மா. அசத்வம்னா என்ன அர்த்தம் கேட்டா எப்பயும் மாறிட்டே இருக்கிறது, சுபாவதா சுரூபதா. சத்வம்னா எப்பயும் மாறுபாட்டை அடையாதது. அதனால என்ன சொல்றாருன்னா ஆத்மாவை பார்த்து இது சத்தம் சொல்லலாம், ஏன்னா அதுக்கு மாறுபாடு கிடையாது. அதே ஜெகத்தை பார்த்து இது சத்தம் சொல்ல முடியாது, ஏன்னா அது எப்பயும் மாறுபாட்டை அடைஞ்சதே இருக்கு. அதனால அது அசத்தின் பேரை ஒழிய அசத்துனா கிடையவே கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா இங்க ஜெகத்தும் எப்படி இருக்கும், ஜீவாத்மாவும் ஆத்மாவும் எப்படி இருக்கும், அதுதான் இங்க விஷயம். அத்தது சத்காரியவாதசிய அசங்கதத்வாது ந தத்பரோயம் ஸ்லோகா. இங்க சாங்கியம் மதம் இருக்கு, கீதையில உபயோகப்படுத்துற சாங்கிய யோக சாங்கிய மதத்தையும் யோக மதத்தையும் சொல்லல, ஆனா நிறைய பேர் அர்த்தம் பண்ணி அவ மாதிரி எழுதி மீண்டுட்டாங்க. கீதையானது முழுக்க முழுக்க வேதாந்த சாஸ்திரம், எதுக்கு கிருஷ்ணன் போய் சாங்கியம் சொல்ல, சாங்கியம்ல கிருஷ்ணனுக்கு இடம் கிடையாது. அவரே அக்செப்ட் பண்ணாத சாஸ்திரத்தை அவர் சொல்லுவாருனா சாங்கியத்தில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவருக்கே ஒன்றும் ஏஸ் நோ சே இது சாங்கியா யோகத்திலையும். அதனால இந்த சாங்கிய யோக சப்தங்கள்லாம் கேட்டா இவங்களுக்கு சாங்கிய மதமோ யோக மதமோ கிடையாது. சாங்கியன்றது சாங்கியத்தில் சொல்லப்பட்ட அதாவது பிலாசபி படிச்சு வச்சிருக்கோம், நிறைய சில விஷயங்கள்லாம் காமனாக இருக்கும் அக்ராஸ் ஆல் ஸ்கூல்ஸ். அப்படி சாங்கிய மதத்துக்கும் வேதாந்த மதத்துக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. இந்த திரிகுணம் சப்தரஜ தமஸ்லாம் அவாலும் சொல்றா வேதாந்தமும் சொல்றாங்க. சில விஷயம் காமனா இருக்கிறதுக்காக ரெண்டும் ஒன்னாட முடியாது. ஏன்னா சாங்கியம்ல ஈஸ்வரனே கிடையாது, ஒத்துக்கல ஈஸ்வரனையே, பிரகிருத்தியே பரிணமிக்கிறது, பிரகிருத்தியே ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்றாங்க. அசத்து அதாவது அச்சித்தா இருக்கக்கூடிய பிரகிருத்தியே, அதுக்கே கெப்பாசிட்டி இருக்கு. எப்படி கண்ணுக்குட்டியை பார்த்தா பால் ஆட்டோமேட்டிக்கா சுரக்கிறதோ மாட்டுக்கு, அது மாதிரி பிரகிருதி இயங்குறது அப்படிங்கிறார். அதாவது வாதங்கள் நல்லா இருக்கும், ஆர்குமெண்ட்ல கேட்டா வச்சுக்கோ நமக்கு எவ்வளவு நல்லா இருக்கு அந்த ஆர்குமெண்ட், உண்மையா இருக்குமோ என்னமோன்னு தோணும், ஆனா யோசிச்சு பார்த்தா அது கிடையாது. அதாவது உயிர் இல்லாத வஸ்து என்னைக்கும் தானே இயங்க முடியாது. உயிர் இல்லாத வஸ்து ஒருத்தர் இயக்கணும், அதுக்கு இன்டெலிஜென்ஸ் தேவை, குறைஞ்சது பேட்டரியான போடணும், அப்பதான் பொம்மை கூட ஆடும். பேட்டரி கூட போடாம பொம்மை ஆடுறதானே ஆடுறது இல்லையே, அப்ப அதை இயக்கிற சக்தி ஒன்று ஓடும். அதனால சாங்கிய வசத்தை கண்டனம் பண்றான் எல்லாருமே, சங்கரன் ராமாஜன் கண்டனம் பண்றான். சாங்கிய வந்து ஒத்துக்க முடியாது, அவன் சத்பாவம் ஒத்துருக்கான். சத்காரியவாதம், சத்காரியவாதம் என்னன்னு கேட்டா காரியமானது உண்டாகிறதுக்கு முன்னாடியே காரணத்துல சூக்ஷ்மமா இருக்கு. காரியம் காரணம் ரெண்டு வசூ இருக்கு, ஏ பின்னு வச்சுருக்கோம். ஏல இருந்து பி உண்டாருன்னு சொன்னா இந்த பி ஆனது ஏற்கனவே ஏல இருக்கணும்னு சொல்லும். அப்ப என்ன உண்டாரு என்னப்பா அர்த்தம் முடியும். அப்ப கிரியேஷன் தான் என்ன இப்போ நம்ம நம்ம நினைச்சிருக்கோம், கிரியேஷன்னா டு பிரிங் அவுட் சம்திங் நியூ, அதுதான் கிரியேஷன் இல்லையா. அப்ப என்ன டிஃபிகல்டி வரும் கேட்டா அதை இது காரணமா சொல்ல முடியாது. இப்போ இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னா எப்படி இது காரணமா இருக்க முடியும். ஏல இருந்து பி வருதுன்னா ஏக்கு பிக்கு சம்பந்தமே கிடையாதுன்னா எப்படி வர முடியாது மாதிரி நம்ம நம்ம சுச்சுவல் இல்லையே. அப்ப பி ஆனது ஏல ஏக்கு சூட்சம் இருக்கும் அர்த்தம். விதைதான் மரத்துக்கு காரணம் சொன்னா மரமானது சூட்சம் இருக்குமா விதையில இருக்கு, எள்ளு எள்ளு இருக்கு எண்ணெய் இருக்கு. இப்படி எண்ணெய் வருது இப்போ எள்ள போட்டு நல்லா குவிஞ்சா எண்ணெய் வருது. இப்போ இப்ப இந்த எண்ணெய் எங்க இருந்ததுன்னு கேட்டா எள்ளுக்குள்ள எண்ணெய் இருந்தது, அதை வெளில கொண்டு வரதான் கிரியேஷன். இது சத்காரியமானது. ஆனா என்ன சொல்றாங்க கேட்டா காரியமானது உண்டாரத்துக்கு முன்னாடியே காரணத்துல சூட்சமா இருந்துருக்குன்றதான் வாதம். அதுதான் இந்த ரமணர் சொல்றாரு, அது இல்லை இதுன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா சத்து அசத்துன்னு அவனு சொல்லிட்டுருக்கான், சத்து அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ் அது கிடையாது இங்க. அதனால அத்திரத்து சத்காரியவாதசிய அசங்கதத்வாது, அசங்கதத்வாத பொருத்தம் இல்லாததுனால ந தத்பரோயும் ஸ்லோகா. ஏன்னா சில பேர் வியாக்கரணம் பண்ணிருக்கான் அந்த மாதிரி, இது சாங்கிய சாஸ்திரம் சொல்றதுன்னு சொல்லிட்டாங்க கிடையாது, புரிஞ்சுக்காதீங்க அது வேற இது வேறங்கிற. தேகாத்ம சுபாவ அஜான மோகிதஸ்ய தன் மோகசாந்தையேகி உபயோகோ நாஷித்வ அநாஷித்வ ரூப சுபாவ விவேகையும் வக்தவியா. எதுக்கு ஆரம்பிச்சிருக்க சாஸ்திரத்தை, அவனே மோகிச்சு போயிருக்கான், அவனுக்கு போய் கிளியரா சொல்லணும். அப்ப அவன்கிட்ட போய் சாங்கியத்திற்கு சொல்லியிருக்கா யோகத்திற்கு சொல்லியிருக்கான்னு சொன்னா அவன் குழம்பு போயிடுவான். அதனால அதெல்லாம் சொல்ல வரல. இப்ப பாருப்பா தேகம்னா வேற ஆத்மானா வேற, தேகம்னா எப்பயும் நாசத்தடையும் ஆத்மாவும் எப்பயும் நாசத்தடையாது இதை சொல்ல வந்தவர். அதனால இப்படிதான் அந்த ஸ்லோகத்தை அர்த்தம் பண்ணணும் பாஷிகாரன் சொல்ற. சயேவ கதாசு நகதாசும் நானு சோச்சந்தி இது பிரஸ்துதா. ஆனா ஆரம்பிச்சு எப்படி ஆரம்பிச்சாரு, கதாசும் நகதாசும் நானு சோச்சந்தி ரெண்டுத்தையுமே பண்டித்தால் துக்கப்படுறது கிடையாது. மாற்றமே அடையாத ஆத்மா பத்தியும் மாற்றத்தையே அடைந்து கொண்டிருக்கிற தேகத்தை பத்தியும் பண்டிதர்கள் கவலைப்படுவதில்லை. சயேவ அவினாசித்து தத்வித்தின்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்லப்படுறார். அந்த வந்த இரே தேகான்னு 18வது ஸ்லோகத்துல இது அனந்தரம் உபபாத்தியதே அத யதோக்த ஏவ அர்த்தா. அதனால இப்படி சொன்னதான் அர்த்தமே தவிர இது சாங்கிய சாஸ்திரத்தை சொல்ல வந்த ஸ்லோகம் இல்லைன்னு சொல்றார். இப்போ ஆத்மனஸ்து அவினாசித்வம் கதம் உபபத்தியதே இது அத்ராஹ. இது ஒரு சுவாரஸ்யமான ஸ்லோகம். சரி சுவாமி, நீங்க வந்து இப்ப ஆத்மா எத்தனால அவினாஷி அவினாஷி அவினாஷி சொல்லிருக்கே இப்ப சொன்னார். அதான் அவாத்துல எப்பயும் உபன்யாச காலசம் நடந்துட்டே இருக்கும். அவாத்து மாமிக்கு ஒரே போ எப்பப்பா என்ன ஆத்மா வந்து அவினாஷி இதையோ எப்பவும் சொல்லிருக்காரு அப்படின்னு கேட்டாலாம் வந்து இதே எத்தனை கேட்டுருக்கு வேற ஏதாவது சொல்ல மாட்டேன் அப்படின்னாலும். ஏன்னா மொத்தம் இந்த சமாச்சாரமே உங்க ஆத்மா பத்தி தெரிஞ்சுக்கிறது அனாத்மா தெரிஞ்சுக்கிறது தான். ஆனால் திருப்பி திருப்பி இது நாசத்தை அடையக்கூடிய நாசத்தை அடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கணும். அப்போ அது மாமே கோவில் இதையும் கேட்டு டெய்லி கேட்டுட்டு இருக்காது இந்த மாதிரி கேட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இங்கே ஏ அவினாசி சொல்லணும் முதல்ல, ஏன் அழிக்க முடியாது ஆத்மாவை அந்த காரணத்தை சொல்லணுமா இல்லையா. அதனால தான் முதலே சொன்னால் தர்க்கம்ன்றது தேவையாக இருக்கு. தர்க்கம்னா லாஜிக், சில சமயம் லாஜிக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவை, லாஜிக்காக சொல்லணும். இதனால தான் அது கஷ்டம் ஆகாது அதை சொல்ல ஆரம்பிக்கிறார். அவினாசி தத்வித்தி ஏன சர்வம் இதம் ததம் விநாசம் மத்திய ந கஷ்டித் கர்த்தும் அருகதி. அவினாசி தத்வித்தி அதை அவினாசியாக அறிந்து கொள். ஏன சர்வம் இதம் ததம் ஆத்மா கேட்டா வியாபிக்கிறது தான் ஆத்மா. இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா எங்க இருக்கு கேட்டா சரீரம் முழுக்க வியாபிச்சிருக்கு, அனுஸ்வரூபமா இருக்கு. திருப்பி ரீகலெக்ட் பண்ணலாம், ரெண்டு ஞானம் உண்டு ஆத்மாவுக்கு, ஒன்னு ஸ்வரூப ஞானம் சுபாவ ஞானம். ஸ்வரூப ஞானத்தினால தான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறது. நம்ம எல்லாருக்கும் நாம இருக்கோன்ற ஞானம் இருந்தே இருக்கு எப்பயுமே, அந்த ஞானம் எல்லாம் இருக்க முடியாது, அதுதான் ஸ்வரூப ஞானம். பட் இந்த தேகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சுபாவ ஞானமானது யூஸ் ஆகுது, அதுதான் தர்மபூத ஞானம் பேரு டெக்னிக்கலா. அப்ப அந்த தர்மபூத ஞானத்தினால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த ஆத்மாவை முழுக்க இந்த சரீரத்தை முழுக்க வியாபிச்சுட்டு இருக்கோம். அதனால்தான் நம்ம உட்கார்ந்து பேசிட்டே இருக்கிட்ட கூட எங்க எறும்பு கிடைச்சு நமக்கு தெரியுது, உட்காந்து பேசிட்டே இருக்கோம். இவ்வளவுதான் மறந்து பேசியிருந்தாலும் ஒரு எறும்பு கடிச்சது காலில் அங்கே தெரியறது. எப்படி தெரியுதுன்னா ஞானம் அங்கே இருக்கு, அங்கே இருக்கிறதுனால. இதே ஆழ்ந்த தூக்கத்தில் நம்ம என்ன ஆறுது, ஞானம் விட்ரா ஆறுது அங்கேருந்து. அப்போ விட்ரா ஆறுனால சில சேர்ந்து நமக்கு எறும்பு கடிச்சாலும் தெரியறது இல்லை. தாத்தா எது பார்த்தா பயங்கர கொசு கடிச்சிருக்கு, இங்கே ஒன்றுமே தெரியலன்னு தூங்க கிடையாது. ஏன் அப்போ தெரியலன்னா ஞானமானது அங்கேருந்து விட்ரா ஆனதுனால சொரூப ஞானம் எப்படி இருந்துருக்கோம் அது ஒன்றும் ஆகாது. சுபாவ ஞானமானது கொஞ்சம் விட்ரா ஆனது குறைஞ்சதுனால நமக்கு அப்போ அந்த சுக துக்கங்கள்லாம் தெரியாமல் இருந்தது. அப்போ இந்த சரீரத்தை வந்து நம்ம என்ன பண்றோம், வியாபிச்சுட்டு இருக்கோம் சுபாவ ஞானத்தினால. இப்படி வியாபிச்சுட்டு இருக்கிற வஸ்து வியாபிக்கிறத பர்வேட் பண்றது, இப்படி பெர்வேட் பண்ற வஸ்துவை அழிக்க முடியாது. எது பெர்வேட் ஆயிருக்கோ அதுதான் அழிக்கலாம். ரெண்டு வஸ்து இருக்கு, ஒன் தட் பெர்வேட்ஸ், ஒன் விச் இஸ் பெர்வேடட். வியாபகம் பண்றது ஒண்ணு, ஆனது ஒண்ணு, வியாபியம் ஆனது ஒண்ணு. எது பெர்வேட் ஆயிருக்கோ அதுதான் அழிக்க முடியும், எது பெர்வேட் பண்றதோ அதை அழிக்க முடியாது. அப்ப ஆத்மா பெர்வேசிவா இருக்கிறதுனால ஆத்மாவை அழிக்க முடியாது. வேற சரீரமானது பெர்வேட்டா இருக்கிறதுனால அதை அழிக்கலாம். ஃபர்ஸ்ட் லாஜிக் சொல்றேன், புரிஞ்சுங்களா? எது பெர்வேட் பண்றதோ அழிக்க முடியாது. இப்ப ஆத்மாவுக்கு ஏதாவது வேற ஏதாவது பெர்வேட் பண்ணா கேட்டா ஆத்மாவை பெர்வேட் பண்றது ஒண்ணுமே இல்லை. இந்த வஸ்து ரொம்ப சூக்மா இருக்கிறதுதான், எப்பவுமே சூக்மா இருக்கிற வஸ்து தான் பெர்வேட் பண்ணும். அதனால ஜலத்துல வாயு இருந்தது, வாயு சூக்மமா இருக்கு, வாயுல ஆகாசம் இருக்கு, அக்னி இருக்கு. ஏன்னா அங்க சூக்மா இருந்தே இருக்கிறதுனால. அப்ப பிருத்திவியில இதெல்லாம் இருந்திருக்கு. ஏன் கிடையாது, பிருத்திவி கிராஸ், பிருத்திவியை காட்டிலும் ஜலமோ இதுவோ சட்டிலா இருந்துட்டே இருக்கிறதுனால, சூக்மா இருக்கு இருந்துட்டே இருக்கிறதுனால பிருத்திவி இவைகள்லாம் போய் வியாபிச்சிருக்கு. அதுதான் ஏர்த் தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ராய் ஆகுது ஈஸியா. ஏன் கேட்டால் அதுல இருந்து வியாபிச்சிருக்கு. அப்படி ஆத்மாவானது பெர்வேசிவா இருக்கிறதுனால ஆத்மாவை அழிக்க முடியாது. அதாவது சொன்னார், ஏத சர்வம் இதம் ததம், எல்லாத்தையும் பரவியிருக்குன்னு சொன்னா ஒரு ஒரு சரீரத்துக்கு ஒரு ஒரு ஆத்மா பரவியிருக்கு. அப்படி பரவியிருக்கக்கூடிய ஆத்மா வந்து அழிக்க முடியாது. வினாசம் அவ்வியத்தியாசியான கஷ்டத் கருத்து மருந்து. அப்படி பரவியிருக்கிற அதை யாராலையும் நாசம் நாசத்தை அடைய செய்ய முடியாது. ஏன்னு கேட்டா அதை பெர்வேட் பண்றதுக்கு எதுவும் கிடையாது. அதுதான் ரொம்ப இப்ப ரொம்ப சூட்சமான வஸ்து. இப்ப பாஷ்யக்காரர் வந்து அது எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. இப்போ தது ஆத்ம தத்துவம் அவினாஷி இது வித்தி, அந்த ஆத்ம தத்துவத்தை அவினாஷி நெருந்துகள். ஏன ஆத்ம தத்துவேன சேத்தனேன வத்திரிக்தம் இதம் அச்சேதன தத்துவம் சர்வம் ததம் வியாப்தம். அப்படிப்பட்ட ஆத்ம தத்துவத்தினால இங்க அனாத்மமா இருக்கக்கூடிய அனாத்ம தத்துவமா இருக்கக்கூடிய ஜகத்து வியாபிக்கப்பட்டிருக்கு. நமக்கு சரீரம், சரீரமானது வியாபிக்கப்பட்டிருக்கு. வியாபகத்வேன நிரதிசய சூக்ஷ்மத்வாத் ஆத்மனஹ விநாஷ அனர்ஹஸ்ய தத் வத்திரிக்தஹன கஷ்சித் பதார்த்தஹ விநாஷம் கர்த்தும் அர்ஹதி. வியாபகம் ஒன்றிருக்கு, வியாப்தியம் ஒன்றிருக்கு. வியாபகம்னா தட் விச் பர்வேட்ஸ், வியாப்தியம்னா விச் இஸ் பர்வேடட். இப்ப வியாபகமா இருக்கக்கூடிய ஆத்மா, பெர்வேசிவா இருக்கக்கூடிய ஆத்மாவை பெர்வேட் பண்றதுக்கு அதை காட்டில வித்திரிக்கமா வர்றதும் இல்லை, ஆப்போசிட்டா வர்றதும் இல்லை. அதனால என்னது, அதை வந்து விநாசம் கர்த்தும் நார்வதி, அதை அழிக்க முடியாது. தத் வியாபியதையா தஸ்மாத் ஸ்தூலத்வாத், ஏன்னா அது வந்து ஸ்தூலம் சூக்மம், ஸ்தூலமா இருக்கிற வஸ்துவை சூக்மமான வஸ்து வந்து வியாபிக்கும். இப்போ உதாரணம் பார்த்தோம், பிருத்வி இருக்குன்னா பிருத்வி ஸ்தூலமா இருக்கு, மண்ணுன்றது ஸ்தூலமா இருக்கு. ஆனா வெறும் மண் இருக்கான்னு கேட்டா வெறும் மண் இல்லை, அதுல ஜலம் இருக்கு, வாயு இருக்கு, எல்லாம் ஆகாசம் இருக்கு. ஏன் அவைகள்லாம் மண்ணுக்குள்ள இருக்குன்னு சொன்னா மண்ணு ஸ்தூலமா இருக்கு, இவைகள்லாம் அதை காட்ட சூக்மமா இருக்கு, சட்டிலா இருக்கு. அதெல்லாம் காத்தானது எங்க வேணா போகுது. இப்ப இவ்வளவு சொன்னால இன்னும் கொஞ்சம் புரியலையே, இன்னும் கொஞ்சம் ஈஸியா சொன்னா புரியுமேனா அப்ப திருப்பி சொல்ற, நாசகம் ஹி சஸ்திரம் ஜலாக்னி வாயுவாதிகம் நாசம் வியாபி சித்திலீகரோதி. நம்ம எதை கொண்டு ஒன் நாசம் பண்றோமோ, லோகத்துல சில விஷயங்கள் பிறகு ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி நாசம் தடையிறது. சில ஜலத்துல போட்டுட்டு இருந்து நாசமாகும், ஒரு வஸ்துவை ஜலத்துல போட்டா நாசமாகும். உலக உடலம் பண்ற அதை நாசம் பண்ணவே முடியல, வாயில போட்டு கழிக்க முடியல. அப்ப ஜலத்துல ஊற வச்சிருக்கோம் இல்லையா? அப்ப என்ன ஆறு கேட்டா, சில வஸ்துக்களை வந்து ஜல நாசம் பண்றது, சிலத நெருப்பு நாசம் பண்றது, சிலத வாயுவை நாசம் பண்றது. அப்ப ஒரு ஒரு வஸ்துவ அந்தந்த நாசம் பண்ற வஸ்து என்ன பண்றதுன்னு கேட்டா வியாபிக்கிறது. முதல்ல இப்ப ஜலம் எப்படி இதை நாசம் பண்ணிதுன்னு கேட்டா மெதுவா ஸ்ப்ரெட் ஆகுது உள்ளுக்குள்ள, உள்ளுக்குள்ள போய் சயின்ஸ் வச்சுப்போம், கெமிஸ்ட்ரி மாதிரி வச்சு உள்ளுக்குள்ள பாண்டெல்லாம் பிரேக் பண்றது. இப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற பாண்டெல்லாம் பிரேக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, லூஸ் ஆகுது. அதான் சித்திலீ கரவதி, சித்திலீ கரவதி வீக்கன் பண்றது. ட்ரெஸ் என்ன இருக்கு, இப்போ தச்சிருக்கு, இதுக்கெல்லாம் தெரியல. ஜலத்திலேயே ஊழிட்டு இருக்க வச்சிருந்தோம். என்ன இருந்த அப்போ நூல் மக்கிறது. அப்ப நூல் மக்க ஆரம்பிச்ச உடனே துணி கிழிஞ்சு போறது. அப்ப என்னாச்சு, உள்ளுக்குள்ள இருக்க பாண்ட் எல்லாம் இருக்கணும், அதெல்லாம் உடையது ஒவ்வொன்னு. அப்ப ஒரு உதாரணம் கொடுக்குற, முக்கராதயி வேகபத் சம்யோகேன வாயு உற்பத்திய தத்வாரேன நாசயந்தி அத்தகா ஆத்மதத்துவம் அவிநாசி. சயின்ஸ் தான், சயின்டிபிக்கா காரணம் இல்ல. ஒரு பானை இருக்கு, சுத்தி இருக்கு, சுத்தியால பானையை உடைக்கணும், சுத்தியால பானையை உடைக்கணும், சுத்தியால தட்டினா பானை உடைஞ்சிடும் கரெக்டா. அப்ப ஒருத்த வந்து மெதுவான தட்டுறான், சுத்தி சொல்றான், சுத்திக்கும் பானைக்கும் கான்டாக்ட் ஏற்படுத்தினா பானை உடஞ்சி போயிடுறா. அப்ப ஒருத்த என்ன பண்ண, சுத்தி வந்து பானை மேல அப்படி வைக்கிறான். அப்ப உடையிறதா, உடையல. சரி கொஞ்சமா தட்டுறான், உடையல. வேகமா தட்டுறான், அப்ப உடையது. இப்ப சுத்தி தானே பானைக்கு நாசத்தை ஏற்படுத்துறது. அப்ப ஏன் முதல் வாடி நாசத்தை ஏற்படுத்தல, ரெண்டாவது வாடியே நாசத்தை ஏற்படுத்தல, ஏன் மூணாவது வாடி நாசத்தை ஏற்படுத்துதுன்னு கேட்டா என்ன லாஜிக்னா, இப்ப மூணாவது வாட்டி ஒரு ஏஜென்ட் இருக்கான், அந்த சுத்தியை ஓங்கி அடிச்சதுனால என்ன ஆச்சு, ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆச்சு. இது சயின்ஸ் வகையா சொல்லியா, ஃபோர்ஸ் கிரியேட் ஆச்சா. அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணிது, இப்ப ஃபுல்லா பெறவேடாச்சு. இப்ப பானைக்கு ரெண்டாவது வாட்டி தட்டின ரெண்டாவது சினாரியோல அந்த ஃபோர்ஸ் பெறவேடே ஆல. அப்ப மேபி ஏகதேசம் கொஞ்சம் உடஞ்சிருக்கலாம், இல்ல உடையாம போயிருக்கலாம். ஆனா மூணாவது என்னாச்சு கேட்டீங்கன்னா, அந்த ஃபோர்ஸ் பெருவேட கொண்டதுனாலதான் அந்த நாசத்தை ஏற்படுத்து. அதனால நிறைய வாட்டி பார்த்து தேங்காய் எல்லாம் உடைக்கச்ச கூட எவ்வளவு வாடி தட்டினாலும் உடையிறது இல்லை. ஏன்னா அந்த ஃபோர்ஸ் அதை பெருவேட் பண்ண மாட்டேங்குது. அப்ப நேக்கா ஏதோ ஒரு இடத்துல தட்டினா அது உடையிறது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் அந்த ஃபோர்ஸ் ஆனது பெருவேட் பண்ணது. அப்ப ஃபோர்ஸ் பெருவேட் ஆச்சுன்னா என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா சித்திரி ஆயிடுறது, லூஸ் ஆகி உடஞ்சு போயிடுது. சரியா? அதனால ஆத்மா வந்து அப்படி ஆத்மாவை எதாலையும் உள்ளுக்குள்ள நுழைஞ்சி பரிவேடு பண்ணி அதை சித்தலம் பண்ணதுல ஒரு வஸ்து கிடையாது. வேற இந்த பஞ்சபூதங்கள் சரீரத்துக்குள்ளா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு அதுக்குள்ளேயே பஞ்சபூதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இயற்கையா தான் இருக்கு. அதாவது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொன்றும் ஒண்ணுத்துக்கு எதிரி. நெருப்பு இருக்கு, நெருப்புக்கு ஜல எதிரி, காத்து எதிரி. காத்துக்கு இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று கவுண்டராக்டிங் போர்ஸ் தான் இருக்கு. இருந்தாலும் அஞ்சு சேர்ந்து சரீரமா இருந்துட்டு பயத்துல ஜாட்ராண்டி இருக்கு. ரெண்டு லிட்டர் ஜலம் சாப்பிடணும் வச்சுக்கிட்டோம், அண்ணி அழிக்கிறது தானே, அழியல. அப்படியே அது அப்படியே இருந்து தான் இருக்கு. அது மாதிரி ஏதோ ஒரு போர்ஸ்ல ஒண்ணுத்த கொண்டு ஒரு சக்தி நல்லா மெயின்டைன் ஆயிருக்கு. பட் அந்த சக்தி போயிட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி இந்த இந்த சரீரம் எப்படி இருக்குன்னு கேட்டா, வியாபியமா இருக்கிறதுனால, பெர்வேடா இருக்கிறதுனால எப்பயும் அது அழிவை. ஆனா இந்த இது இருக்கேன், ஆத்மா இருக்கேன், அது வந்து எப்பயும் பெர்வேசிவ் தான். இட் இஸ் நாட் பெர்வேடு. இந்த இது சொல்வா கூட்டஸ்தன்னு சொல்வா, பிரபஞ்சன கூட்டஸ்தன்லாம் நம்ம சம்பிரதாய சொல்வா. இந்த கூட்டஸ்தன் என்னன்னு கேட்டா, இந்த மெட்டல் பண்றாங்கன்னா அங்கதான் வச்சிருப்பா, ஒரு நல்ல ஸ்ட்ராங் அயன் பீஸ் இருக்கும். அந்த அயன் பீஸ் மேல மிச்சத்தெல்லாம் வச்சு போட்டு அடிப்பான், போட்டு காய்ச்சி காய்ச்சி அடிச்சிருந்துருக்கும். இப்ப அடிக்கிறதுனால எது அடி வாங்குறதோ அதுதான் மாடிஃபை ஆகும். இப்ப இந்த கீழே ஒரு வஸ்து இருப்பாங்க, எது மேல வச்சு அடிக்கிறானோ அது ஒண்ணும் ஆகாது. ஏன்னா எந்த பொருள் அதை ப்ரிவேட் பண்ணாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் வேற அதுக்கு மேல இருக்க வஸ்து அந்த போர்ஸ்க்கு ஈல்டா இருக்கு, அதனால அது வந்து உடையுது. அப்ப இந்த கூட்டஸ்தம்னா அதுக்கு அர்த்தம், எந்த விதமான மாற்றத்தையும் அடையாததுக்காக கூட்டஸ்தகன பேர் சொல்லப்படுற கிருஷ்ணனே சொல்லப்படுற கீதையில. அப்ப மாற்றத்தை அடையாதது ஆத்மா. ஏன்னா அதுக்குள்ள பூந்து ஒரு சேஞ்சை கொண்டு வரத்துக்கு எந்த விஷயமும் கிடையாது. வேற இந்த இது இருக்க சரீரம் இருக்கு, அது எப்பயும் நாசத்தை அடையும். ஏன்னு கேட்டா அதுக்குள்ள பெருவேடாயி அதை அழிக்கிறதுக்கு இங்க நிறைய வசதிகள் இருக்கு. தேகானாந்து விநாசித்தம் ஏவ சுபாவ இத்தியாக. இப்ப இந்த தேகம் இருக்கு, அதுக்கு விநாசித்தம் தான் சுபாவமே. அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்றேன், அந்தவந்த இமே தேகா நித்யஸ்யோக்தா ஷரீரிணஹ அநாசினோ க்ரமேயஸ்ய தஸ்மாத் வித்யஸ்த பாரத. இது வரைக்கும் So you go to a certain body where, you know, it could be a wrong body. So does it not take that pervasion? அப்பயோ ஆத்மா அந்த சரீரத்தை பெர்வேட் பண்றது. பட் ஆத்மாக்குள்ள எதுவும் கூற முடியாது. அப்போ ஆத்மா அந்த சின்ன பெர்வேட் பண்ணல. ஆக்சுவலா ஆத்மா வளர்ந்து அது இன்னும் கொஞ்சம் மேல போகணும். ரெண்டு சரீரம் இருக்கு, ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம். இந்த பந்த தசையில் இருக்கிற வரைக்கும் நமக்கு இன்னொரு ஒரு சரீரம் முழுக்கல இருந்து இருக்கு. ஆத்மா என்ன இருக்குதா, அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் தான் வெளில போகிறது, உள்ள வருது. ஆத்மா தனியா இல்லை இப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற வரைக்கும். அது எப்படி சொல்லலான்னு கேட்டா, ஒரு பீஜம் மாதிரி, ஒரு பீஜ ரூபம் மாதிரி சரீரம் இருக்கு, அதுக்குள்ள இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இருந்துட்டு இருக்கு. இப்ப எந்த சரீரத்தை எடுத்துக்கிறதோ அதுல மிஸ்மேட்ச் இல்லாம வந்து வச்சுக்கோ, எல்லா இந்திரியங்களும் வேலை செய்யுது. மனுஷ சரீரத்துக்கு அதாவது எது அல்டிமேட்டா இருக்கோ, மனுஷ சரீரத்துக்கு ஏத்தாட்ட லிங்க சரீரம் அதாவது இந்த சூக்ஷ சரீரம் மாதிரி இருக்கு. இப்ப வேற சரீரத்தை எறும்பு சரீரத்தை எடுத்துக்கிறது வச்சுக்கோ, அப்ப எறும்புக்கு நமக்கு இருக்கிற மாதிரி அவ்வளவு இந்திரியங்கள்லாம் கிடையாது. அப்ப இது கேள்வி கேட்கலாம், எப்படி முதல்ல இதே பொருத்தமா இல்லையே, இப்ப கண்ணு மூக்கு காதெல்லாம் இருக்கு, அங்க போனா அதெல்லாம் அதுல இல்லையே அப்படின்னு கேட்டா, அங்க என்ன ஆகுது கேட்டா, இல்ல இன்னும் அந்த கேள்வி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப மனுஷனா இருக்கான், எறும்பா போறான், திருப்பி மனுஷனா வரான். இப்ப இங்க என்ன செய்யப்போ, ஏகப்பட்ட இந்திரியங்கள் இருக்கு. இப்போ எறும்பா போகச்சு அவ்வளவு இந்திரியங்கள்லாம் இல்ல, திருப்பி மனுஷனா மனுஷன் எடுத்துக்கச்சு திருப்பி இந்திரியங்கள்லாம் வருது இப்போ. அப்ப இப்ப எங்க போச்சு எறும்பா இருக்குச்சு அப்படின்னு கேட்டா, எங்கெல்லாம் அது பிரசல் இருக்கோ அங்கெல்லாம் அந்த சூக்ஷ்ம சரீரமானது ஸ்தூலமா மாறுறது, எங்க இல்லையோ அது மாட்டுக்கு அடங்கி இருக்கு. இப்ப இந்த கர்ம விசேஷங்கள் என்ன கேட்டீங்கன்னா, இது கவர்ன் த என்டையர் யூனிட், நாட் த ஆத்மா. அந்த கர்மா நாசத்தை அடையிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இந்த யூனிட்டுக்கும் ஆத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை உடைக்கிறது. அப்பயும் ஆத்மாவானது என்ன கேட்டா கட்டுந்து இருக்க ஒழிய, இட் இஸ் நாட் டைரக்ட்லி அஃபெக்டட் பை ஆல் திஸ் திங்ஸ். ஸ்வரூப ஜானமானது என்றைக்கும் மாறாது, அதை வந்து பிரகடன முடியாது. சுபாவ ஞானம் இருக்கு, அது சேஞ்ச் அடையாது. அதுதான் முதலே சொன்னோம், சுபாவம் வந்து ஆத்மாக்கு சேஞ்ச் ஆறுது. அந்த சுபாவ ஞானம் என்ன இப்ப சுருங்கிறது பெருசா இருக்கு. ஸோ நமக்கு ஏற்படுற சேஞ்ச் என்ன கிடையாதுன்னா, கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஞானம் அண்டு விகாசம் ஆஃப் ஞானம். அப்ப பாவம் பண்ணி ஒரு இதை விட மட்டமான சரீரத்துக்கு போனோம்னு என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஞானமான சுருங்கிறது அவ்வளவுதான். அப்ப ஞானம் சுருங்கிடுதே அது சுருங்கியே இருக்குமான்னு கேட்டா, அப்படி கிடையாது. இன்னும் கொஞ்சம் வேற சரீரத்துக்கு வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஞானமானது விகாசம் தடையாது. ஆக மொத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு கங்குளோமேட்டரி கொண்டோம் அதை தான் பாதிக்கிறதே ஒழிய ஆத்மாவை வந்து பண்ணக்கூடிய பாவங்கள்லாம் பாதிக்காது. பட் ஆத்மா இஸ் டைட் அப் அன்பார்ச்சுனேட்லி வித் திஸ். ஸோ அதுக்கு என்ன சேஞ்சஸ் ஏற்படுறதோ அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. எப்படி, ஞானம் மூலமா. நல்ல சரீரம் கிடைச்சதுன்னா புத்தி இன்னும் விகாசம் அடையிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கம்மியான சரீரம் கிடைச்சதுன்னா அப்போ அந்த புத்தி விகாசம் ஏற்படாம அந்த சரீரமே தடையா இருக்கு. ஏன்னா முதலே சொன்னோம், தர்மபூத ஞானத்துக்கு அது தனியா இயங்க முடியாது, அதுக்கு இந்த சரீரத்தை அபேட்சிக்கிறது. இந்த இந்த சரீரத்துக்கு ஏதாவது அங்கங்கள் சரியில்லைன்னா அப்ப தர்மபூத ஞானமானது இயங்காது. ஒருத்தருக்கு கண்ணில் ஒரு எயில்மெண்ட் இருக்குன்னு சொன்னா அவங்களால பார்க்க முடியாது, ஞானம் தான் இருக்கே பார்க்கணும்னு சொன்னா அந்த ஞானம் வந்து கண்ணை எதிர்பார்த்துருக்கு. அப்ப பாப விசேஷத்தினால அப்ப அந்த ஞானம் தடைப்பட்டுக்கிறது. அப்படிதான் அஃபெக்ட் ஆகுமே ஆத்மாவுக்கு, ஆத்மாவுக்குள்ள அந்த பாவம்லாம் பிரைவேட் ஆகாது. இதுவும் எப்படி அஃபெக்ட் ஆகும் கிடையாது, பாவத்தினால அந்த ஆத்மாவுக்கு ஏற்படக்கூடிய ஞானத்துல தாரதமியம் இருக்கும். அப்ப இன்னும் பாண்டேஜ் ஆனது, ஏன்னா மனுஷ சரீரத்தை அடைஞ்சாதான் மேல போறதுக்கு வழியே, மேல் லோகத்துக்கு போறதுக்கு. மனுஷத்து கீழே போச்சுன்னா திருப்பி கீழே போயிருக்க வேண்டியதான், அங்கே இருக்க வேண்டியதுதான். திருப்பி மேல வர்றதுக்கு அபூர்வம். திருப்பி மனுஷ சரீரம் கிடைச்சாதான், இந்த மாதத்துல கிச்சன்ல டப்பாலாம் வச்சிருப்பார், பருப்பு அரிசி சாமான்லாம் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் கழிச்சு அது எடுக்காம இருந்தா வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்கா உள்ள பூச்சியெல்லாம் வந்துடும். அந்த பூச்சியில என்ன அரிசி கேட்டா, அந்த அரிசி பருப்பு சாப்பிட்டு அங்கேயேதான் இருந்துருக்கும். அதுக்கு வெளில வர்றதுக்கு வழியே கிடையாது, அங்கேயே போறதுக்கு அங்கேயே பிறக்கிறது அங்கேயே இருந்துருக்கு. அதுக்கு வெளில வரது வழி கிடையாது. பை சான்ஸ் அதை பார்க்கணும் 6 மாதம் கேட்டு திறந்து கொண்டு வாரில் எங்கே கொட்டுறோம், அதை அப்பதான் வெளி உலகத்துக்கு வந்து வேற வந்து ஆதாரமாகி திருப்பி இந்த சைக்கிள்ல வந்து ஒரு மனுஷ சரீரம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லாட்டி அப்ப என்ன அந்த பாப விசேஷத்தினால அங்கேயே கிடைக்கிறது அவன் தான். திருப்பி ஒரு புண்ணியகர்மா வரச்சேதான் அதுக்கு அங்கேருந்து விடுபட்டு திருப்பி இந்த ஃபுட் சைக்கிள்ல வந்து திருப்பி மனுஷனா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்படிதான் அந்த பாபமானது அந்த ஜீவனை கவர்ன் பண்றதை உரிய பாபமானது ஜீவாத்மாவை பெருமிட் பண்ண முடியாது. அப்படி பெருமிட் ஆயிட்டு வச்சுருக்கோம் அப்புறம் நாசம் ஆயிடுது. பட் நாசம் கிடையாது சொல்லியிருக்காரு. அதனால என்ன கிடையாதுன்னா சின்ஸ் வந்து டு நாட் பெருமிட் த ஆத்மா பட் தே அஃபெக்ட் த ஆத்மா. எப்படி சுவாவ ஞானத்தை சொரூப ஞானத்தை ஒன்றும் பண்ண முடியாது. சுவாவ ஞானத்தை அஃபெக்ட் ஆகும். எந்த சரீரம் எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சுபாவியான சொல்லிடும். அதான் பாப்பத்தினால எடுத்துக்கணும். ஏன் அவ்வளவு தூரம் மனுஷாலுக்கே நிறைய பேருக்கு பாருங்கோ ஞானம் ஏற்படுத்த சக்தியே இல்லாமல் இருக்காரு. இன்னொன்னு கர்மா பத்தி ஒரு விஷயம் சொல்லியானோ, மனுஷாளுக்கு மட்டும்தான் கர்மா, அனிமல்ஸ்க்குலாம் கர்மா கிடையாது. அவைகள்லாம் வந்து அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக ஏற்பட்ட ஒரு ஜென்மம் தான். அப்ப எப்ப அந்த பிரார்த்த கர்மா அதில் திருப்பி மேலே கொண்டு வரும்பொழுதோ அது வரைக்கும் அப்படியே இருந்ததே கூடியதுதான். மனுஷாளுக்குள்ளேயே புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களும் கர்மா கிடையாது. அவால் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கர்மாவை கைட்டுறதுக்காக தான் அந்த ஜென்மம் புதுசா வாழ்ந்து இருந்த ஜென்மத்துல கர்மா வந்தது. அவர் ஏன்னா யாருக்கு கர்மா பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் சாஸ்திரத்துக்கு விதிக்கிறது எளிதெல்லாம் வந்திருக்கணும். இருந்து அந்த வகை நடந்து ரைட்டு தப்புதுன்னு தெரிஞ்சு பண்றதுல கர்மா வரும். ரைட்டு தப்புன்னு தெரியாம இருக்கிற வாழ்க்கை கர்மா போய் சேரும். அதனால இது மாதிரி இந்த இந்த கர்மா இந்த பாப்பங்கள்லாம் எப்படி ஒரு ஜீவாத்மா அஃபெக்ட் பண்றதுன்னு கேட்டா பரிவேற்படாது. பட் அவனை வந்து இந்த கிருவிய தள்ளி அந்த ஞானமானது இன்னும் மேல மேல வரத்துக்கு வழிவிடாம போயிடுது. அப்படிதான் அஃபெக்ட் பண்ணும். திருப்பி மனுஷனா பிறந்து இந்த மாதிரி சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சு நல்ல குளத்துல பிறந்து நல்ல ஆச்சரியம் நினைச்சு அப்ப என்ன கேட்டா ஞானமானது விகாசத்தை அடைஞ்சு ஒன்ஸ் அந்த ஞானம் ஃபுல்லா பெருவேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா அது அந்த பந்தமும் இல்லாம போகும். அந்த பிராரத கர்மா எப்ப அதுக்கு அதாவது கர்மனா எதுவுமே அது பாபமா இருக்க அவசியம் இல்லை, புண்ணியமும் இருக்கும். அப்ப அந்த பாப கர்மா போற வரைக்கும் அது அங்கேயே இருக்கும். நெக்ஸ்ட் லாட் எப்ப புண்ணிய கர்மா வருதோ இட் மே டேக் ஈவன் 10,000 இயர்ஸ். ஆமா ஆமா அதெல்லாம் அனாதி. அதாவது நம்மளால டார்வின் தியரி ஒத்துக்க முடியாது. டார்வின் தியரி என்ன சொன்னோம்னா முதல்ல ஒரு யூனிட் செல் வந்தது அப்படி இது வந்தது அது வந்ததுன்றான். அப்படிலாம் கிடையாது. நம்ம சிருஷ்டியில நம்ம சிருஷ்டியில வரச்சேவே முதல்ல எல்லா ஜீவங்களுமே இருக்கும். அப்படியே ட்ரான்சிஷன் இருந்துட்டே தான் இருக்கும். நம்ம இதுல வந்து பிகினிங் ஃபேஸ்ல கிடையாது. அப்படி எப்ப எதனா ஆரம்பிச்சதுன்னு கேட்டா ஆனா அது எப்ப சொல்ல முடியாது. You cannot find out that. அதான் ரீசன் அது எல்லாரையும் சொல்றது. அதனால எப்பயுமே இந்த ஜீவராசிகளும் இருந்துட்டேதான் இருக்கு. அந்த யூனியன் செல்லார்ல எல்லாம் வந்ததுன்னா வந்து ஏன்னா இந்த தீரி சப்போர்ட் பண்ணாரு. ஆனா பார்த்தா விபரீதமா தான் இருக்கு. அதாவது மனுஷ ஜென்மம் தான் ரொம்ப கஷ்டமான ஜென்மமா இருக்கு. புண்ணியம் பண்ணி கிடைத்த ஜென்மமா தெரியல. தெரிஞ்சிடாம இருந்த சொல்றதுக்கு ஏதோ சொல்ல நினைக்கிறேன் பாருங்க. அப்புறம் லெக்சர் போயிட்டு ரெக்கார்டிங் போட்டு கேட்டா தெரியும். சரி, தேகானாம் தான் விநாசித்வம் சொன்னார் அந்தவந்த இமே தேகா. இப்ப இந்த தேகத்தை தேகமானது அந்தவந்தா அப்படின்னா ஒரு அந்தத்தை உடையது. இது ஒரு யூனிட்டா ஃபார்ம் ஆகுது. இந்த யூனிட்டுக்கு டிஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஏன் இருக்குன்னு சொல்ல போறாரு. இப்போ அநாசினா அப்ரமேயத்திய தஸ்மாத் வித்தியாசம் பாரத ஷரீரின் அப்படின்னா சரீரத்தை உடையது ஷரீரின் ஷரீரி அப்படின்னு சொன்னா ஆத்மா. ஷரீரம் உடம்பு, உடம்பை உடையது ஷரீரின். அப்ப இந்த சரீரத்துக்கு என்னது எது இருக்குது நித்தியமா இருக்கு. அதுக்கு இந்த தேகங்கள்லாம் அநித்தியமா இருந்துட்டு இருக்கு. அநாசினா அப்ரமேயத்திய, அதாவது அநாசினா அழிக்க முடியாதது. அப்ரமேயகான்னு பேர், பெருமாளுக்கே அப்ரமேயன்னு பேர் இருக்கு. அப்ரமேயன்னா அறிந்து கொள்ள முடியாது. ஏன் அறிந்து கொள்ள முடியாது என்ன சொல்ல போற. இந்த சரீரத்தை தெரிஞ்சுக்கிற பிரமாணங்களை கொண்டு ஆத்மா தெரிஞ்சுக்க முடியாது. இப்ப இந்த சரீரத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிறோம், கண்ணு காது மூக்கு பார்க்கறோம் இல்லையா, பார்க்கறோம் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இது மாதிரி ஆத்மா தெரிஞ்சுக்க முடியுமா கேட்டா, ஆத்மா இது மாதிரி தெரிஞ்சுக்க முடியாது. ஆத்மா வந்து அனுபவம் மூலம் தெரிஞ்சுக்க முடியும். நான் இருக்கேன்றத எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எப்படி சக்கரை ஸ்பீடா இருக்குன்னு சொன்னா எவ்வளவு ஸ்பீட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதோ அது மாதிரி ஆத்மா அனுபவம்ன்றது அவாவால் ஏற்படக்கூடிய அனுபவம். அதனால அது அப்புறமையா இருந்துருக்கு, மற்றவாளுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. அதாவது வெளி இந்திரியங்கள்னால தெரிஞ்சுக்க முடியாத வஸ்துவா இருந்துருக்கு. தஸ்மாத் யுத்தியஸ்ம பாரத, அதனால சண்டை போடு அப்படிங்கிறார். தேஃபோர் யூ ஃபைட் அப்படிங்கிறார். இப்ப தேகம்னா என்ன? சம்ஸ்கிருதத்துல எந்த ஒரு வேர்டு எடுத்துட்டாலும் அதை வந்து வி கேன் பிரேக் இட் டவுன் இன்டு லாஜிக்கல் யூனிட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்ப தேகம் தேகம் என்னன்னு கேட்டா, ஒரு தாத்து வேர்பல் ரூட் சம்ஸ்கிருதத்துல. இந்த திஹ்ன்ற ரூட்ல இருந்து தேகம் சுத்தம் வருது. திஹ்னு என்ன கேட்டா உபச்சையே, அதாவது கலெக்ஷன்ஸ், சேர்ந்து சேர்ந்து சேர்க்கை, அப்படி சேர்ந்து இருக்கக்கூடிய வஸ்து தான் தேகம். திஹ் உபச்சையே இது உபச்சய ரூபா இது இமே தேகாக அந்தவந்த. உபச்சய ரூபான அவயவங்கள் கொண்டது. ஒரு மரம் எடுத்துட்டோம்னா மரம்ன்றது ஒரு கான்செப்ட். மரத்துல என்ன இருக்கு? கிளை இருக்கு, இலை இருக்கு, பழம், பூ, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்ப மரத்தை நாசம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஒரு ஒரு பாகத்தையா கட் பண்ணிட்டே வரணும். அப்ப எல்லா பாகத்தையும் கட் பண்ணிட்டாங்கன்னா மரம் போயிடுது இல்லையா? அப்போ மரம்ன்றது கேட்ட அவயவி பாகங்களே உடையது மரமானது. இப்ப அதுக்குள்ள இருக்கக்கூடியதெல்லாம் பாகங்கள், அவயவங்கள். அது மாதிரி இந்த தேகம் என்னன்னு கேட்டா, திக் உபச்சயன்னா இது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் மெனி பார்ட்ஸ், அதான் தேகம். அப்படி கலெக்ஷன் ஆஃப் மெனி பார்ட்ஸ் இருக்கிறதுனாலயே விநாச சுபாவம். சாஸ்திரத்துல இது ஒரு இது, ஒரு வஸ்துவானது அழிக்க முடியுமா முடியாதான்னு கேட்டா, இஃப் இட் இஸ் மேட் ஆஃப் பார்ட்ஸ் தென் இட் இஸ் டெஸ்ட்ரக்டிபிள். இஃப் சம்திங் இஸ் நாட் மேட் ஆஃப் பார்ட்ஸ் இட் இஸ் நாட் டெஸ்ட்ரக்டிபிள். ஒரு ஒரு கான்செப்ட், ஒரு நேம் வச்சுருக்காங்க. இப்ப ஆகாஷம் எடுத்துன்னு வச்சுருக்கோம். ஆகாஷம் ஒன்னா பலவா, அதாவது அந்த காலத்துல வந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஆகாஷம். இப்ப நம்ம சயின்ஸ் எல்லாம் படிச்சுட்டோம், இங்கே வந்து அட்மாஸ்பியர் இருக்கு, எது ஆகாஷம் கேட்கக்கூடாது. ஆகாஷம் பொதுவாக ஸ்பேஸ் நல்லதான். இப்ப ஆகாஷம் எல்லா இடத்தையும் பரவேடா இருக்கிறதுனால, ஒன்னையாவா இருக்கிறதுனால இட் பிகம்ஸ் இன்டெஸ்ட்ரக்டபிள். ஏன்னா அதுல பார்ட்ஸே இல்லை. வேற ஏர்த் பூமி எடுத்துட்டோம்னா நிறைய அவயவங்கள் இருக்காம இருக்கு, ஸோ அதை டெஸ்ட்ராய் பண்ணுறது ஈஸியா இருக்கு. எங்கேயாவது பிடிச்சி அதை உடைக்கணும்னோ பார்ட்ஸ் இருக்கணும். ஸோ ஒரு பார்ட் நாசமாச்சு வச்சுங்களேன், மொத்தமும் நாசம் ஆகிடும். பார்த்துலயே நிறைய சாமான்கள் இருக்கு. எங்க நாசம் ஆரம்பிக்கிறது கேட்டா, ஏதோ ஒரு இடத்துல அந்த கிராக் விட ஆரம்பிக்கிறது. ஒரு இடத்துல கிராக் விட ஆரம்பிச்சாலும் மிச்சம்லாம் பரவி அது நாசம் ஆயிடும். அப்ப பார்ட்லெஸ்ஸா இருந்ததுன்னா, அவயவமே இல்லைன்னா அதை அழிக்க முடியாது. அதுக்கு ஆப்போசிட்டா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவயவம் இருந்ததுன்னா அதை அழிக்கலாம். இஃப் சம்திங் இஸ் மேட் ஆஃப் பார்ட்ஸ் இஸ் டெஸ்ட்ரக்டிபிள், அதான் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட். அப்ப தேகம் ஏ டெஸ்ட்ரக்டிபிள் அப்படின்னா இட் இஸ் மேட் ஆஃப் பார்ட்ஸ். அதான் சொல்றாரு இப்போ, விநாச சுபாவா உபச்சயாத்மகாஹி கடாதய அந்தவந்தோ துட்டாக. உதாரணத்துக்கு எப்படி சாஸ்திரத்துல பானை தான் எடுத்துப்பா, பானை தான் சாஸ்திரம் ஆச்சு, அதுதான் எக்ஸாம்பிள். எப்பயும் பானைனா என்ன, நம்மளை பொறுத்தவரைக்கும் பானைன்னா பானைனா பானை அவ்வளோதான் இருக்கும். பட் நியாயசாஸ்திரம் ஆச்சா கபாலத்வயம்மா பானைக்கு, அதாவது ரெண்டு ஓடு சேர்ந்தா பானை, கபாலத்வயம் ரெண்டு கபாலங்கள். இப்ப பானை உடைக்க முடியுமா முடியாதுன்னு கேட்டா கண்டிப்பா உடைக்கலாம். ஏன்னா ரெண்டு கபாலங்கள் சேர்ந்து இருக்கிறதுனாலயே அதை உடைக்கலாம். அப்ப உடைச்ச என்ன இருக்குது? தூண்டுதா இருந்தா இல்லையா? போட்டா ஜெல்லியா இருக்கு. அப்படி அது அதுல பார்ட்ஸே இல்ல வச்சுக்கோ, அதை உடைக்க முடியாது. இது வந்து ஒரு அக்செப்டட் இது. அதனால இந்த தேகமானது ஏன் வினாசியா இருக்குன்னு கேட்டா, இட் இஸ் மேட் ஆஃப் பார்ட்ஸ். நித்தியச சரீரனக கர்ம பல போகார்த்தத்தையா பூத சங்காத ரூபாக தேகாக. அப்ப எதுக்கு இந்த தேகமானது இருக்குன்னு கேட்டா, நித்தியசிய ஷரீரினஹா ஷரீரின் இந்த ஆத்மாவினுடைய கர்ம பல போக ஆர்த்தத்தையா, இவருடைய கர்ம பலங்கள்லாம் உஷாணிகா இருக்கணும். இவன் அந்த கர்ம பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். இல்ல இல்ல, இந்த ஜென்மால ஐ வாண்ட் டேக் அஸ் சொல்ல முடியாது. எல்லாம் நமக்கு சாய்ஸே இல்லை. அடுத்தடுத்து தேகம் வந்துட்டே இருக்க போறது இப்ப. அப்ப அந்த போகார்த்தத்தையா, அந்த போகத்தை அனுபவிக்கிறதுக்காக பூத சங்காத ரூபம், பூத சங்காதம் பஞ்சபூதங்களுடைய சங்காதம்னா சேர்க்கை. அந்த பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால ஏற்படக்கூடிய தேகம் இருக்கு. ஏ எப்படி தெரியுதுன்னு கேட்டா, புண்ணியம் புண்ணியன்னு சுத்தி வாக்கியம் இருக்கு. புண்ணியம் பண்ணா நல்ல சரீரம் கிடைக்கிறது, பாவம் பண்ணா நீங்க கேட்ட மாதிரி எறும்பாவோ ஈயாவோ பிறகு கிடைக்கிறது. இப்போ அப்ப இத்தியாதி சாஸ்திரேகி உக்தாக கர்ம அவசான விநாசினா. அப்ப கர்மத்தினால ஏற்படக்கூடிய சரீரம், அந்த சரீரமானது அதற்கு ஒரு எண்ட் பீரியட் இருக்கு, அப்ப அது நாசத்தை அடையாது. ஆத்மா தூ அவினாஷி, குதஹ அப்ரமேயத்வா, இதெல்லாம் லாஜிக். தர்க்கசாஸ்திரம் வாச்சா நல்லா புரியும். இதெல்லாம் சொல்ல ட்ரை பண்ற, ஆத்மாவானது இப்ப இன்டெஸ்ட்ரக்டபிள், வை? பிகாஸ் இட் இஸ் நாட் மேட் ஆஃப் பார்ட்ஸ், இல்லாட்டி இஸ் நாட் நோன். அப்ரமேயம்னா பிரமேயத்துன்னா முதல்ல தெரிஞ்சுக்கிறது. ஒரு விஷயத்தை நம்ம நாசம் பண்ணி வச்சிருந்தோம், முதல்ல நம்ம கண்ணுக்கு பிடிபடணும். அது கண்ணுக்கு பிடிபட்டு அதை பத்தி தெரிஞ்சாதான் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியும். ஒரு விஷயத்த முதல்ல நமக்கு புலப்பட்டு அது எப்படி நாசத்தை அடையும் தெரிஞ்சுட்டு அப்புறம்தான் அதை நாசப்படுத்த நம்ம முயற்சிக்கணும். ஆத்மாவானது இப்படி இல்லை, கண்ணுக்கும் தெரியல, அதை நாசம் பண்ற மாதிரி எந்த வஸ்துவும் இல்லை, அதனால அது இட் இஸ் இன்டெஸ்ட்ரக்டபிள் அப்படிங்கிறார். ஆத்மா தூ அவினாஷி, புத்தகாரணம் ஏன்னா அப்ரமேயத்வா. அது என்னது, இதை வந்து முதல்ல நாலெட்ஜுக்கு ஆப்ஜெக்டாவே இல்லை, முதல்ல சப்ஜெக்டா இருக்கு. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் என்று இருக்கு, நோயர் வாட் இஸ் நோன். இப்ப இந்த சரீரமானது நோன், இந்த சரீரத்தை தெரிஞ்சுக்கிற நம்ம தான் நோயர், இந்த ஆத்மா. சோ இந்த ஆத்மா எப்படி சப்ஜெக்டாவே இருந்துருக்கு, இது ஆப்ஜெக்டாவே இல்லை. அதாவது நான் என்னை அறிகிறேன்னா சும்மா லோக வழக்கு தான் அது, நான் என்னன்னு அறிய முடியாது, நான் நிஜமே நானே தான் இருந்தது. இந்த ஆத்ம சொரூபமானது கேன் நெவர் பி அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ், அதுதான் ஆர்குமெண்ட் ஃபர்ஸ்ட். அதனாலேயே இட் இஸ் நாட் டெஸ்ட்ரக்டபிள். அதாவது சரீரமானது இட் பிகம்ஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ், இது எனது கை இல்லை இந்த உடல், இந்த கையானது உடல்ல இருக்கு, இவெல்லாம் சொல்லச்சு இது ஆப்ஜெக்டா இருக்கு. இப்போ ஆப்ஜெக்டா இருக்கிறதுனாலேயே அழிக்கலாம், ஆப்ஜெக்டா இல்லாததுனால அழிக்க முடியாதுன்னு ஒரு ஆர்குமெண்ட். நகி ஆத்மா பிரமேயத்தையா உபலபியத்தை அப்படி பிரமாத்திரத்தையா, பிரமேயம்னா அறிந்து கொள்ளப்படக்கூடிய வஸ்து. இப்போ இந்த போன் இருக்கு, இந்த புக் இருக்குன்னா இதெல்லாம் பிரமேயமா இருந்திருக்கு. அந்த கண்ணுன்ற பிரமாணத்தினால இந்த புக்கு போனா தெரிஞ்சுக்கிறோம். எது மூலமா தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு பேர் பிரமாணம், எதை தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு பிரமேயம்னு பேர். இப்ப ஸ்வர்க்கம் இருக்கு தெரிஞ்சுக்கிறோம்னா ஸ்வர்க்கமும் பிரமேயம் தான். அப்ப அதுக்கு பிரமாணம் என்னன்னு கேட்டா சாஸ்திரம் தான் பிரமாணம். அங்க போய் கண்ணால பார்க்க சொல்ல முடியாது சொர்க்கம் இருக்கா இல்லையான்னு, இருந்தாலும் சொர்க்கம் இருக்கு ஞானம் ஏற்படுறது. அதுக்கு என்ன பிரமாணம் கேட்டா சாஸ்திரம். வேற லோக வழக்குல இந்த தூளை பாக்குறேன் பாக்குறேன்னு சொன்னா இதுக்கெல்லாம் பிரமாணமானது நம்மளுடைய இந்திரியங்களே, அப்ப இவர்களும் பிரமேயமா இருந்துருக்கு. இந்த மாதிரி ஆத்மாவை பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது, ஏன்னா ஆத்மா இந்த நோயர் பேசிக்கலி, அதுதான் அறிந்து கொள்ற வஸ்து. அறிந்து கொல்லப்பட்ட வஸ்து கிடையாது, கொல்லப்பட்ட வஸ்துவும் கிடையாது, கொல்லப்பட்ட வஸ்துவும் கிடையாது. இல்ல சரியா அல்ல அபித்து பிரமாத்திரம் தயா கதாச்ச லட்சத்தே ஏதத்யோ வேதிதம் பிராகு கஷேத்ரஞ இத்தத் விதாக. பின்னாடி 13 அத்தியாயத்தை சொல்ல போறார், இப்படி அறிஞ்சின்றவால கஷேத்ரஞன்னு சொல்லுவான்னு சொல்லுவான். ஒரு 5 நிமிஷம் கூட போச்சு, அந்த பேரா முடிச்சிடலாமா, முடிச்சு. நச்ச அநேக உபச்சயாத்மக ஆத்மா உபலப்யதே. இப்ப கவுண்டர் ஆர்கியூமெண்ட் கொடுக்கிறார், தேகமானது ஏன் டெஸ்ட்ரக்டபிள் சொன்னா உபச்சயாத்மகம், உபச்சயாத்மகம் மேட் ஆஃப் பார்ட்ஸ், தேகம் சரீரமானது. ஆத்மாவானது அப்படி இல்லையே அப்படிங்கிறார். இப்ப கையில இருக்கு, இந்த கையில இருக்கிற ஆத்மா வேற, இப்ப முகத்துல இருக்கிற ஆத்மா வேற, அப்படிலாம் நமக்கு எதுவும் ஏற்படல. அனுபவ ரீதியாவே நான் நம்ம சொல்லச்சு அது ஒரு ஹோலிஸ்டிக்கா தான் இருக்கு. காலில் இருக்கிறனா கையில இருக்கிறனாலும் நமக்கு தோன்றது இல்லை, ஏன்னா சுவாபாவிகம் ஆத்மா அப்படிதான் இருக்கு. ஆனா சரீரத்துக்கு பார்ட்ஸ் உண்டு, கால் இருக்கு, கை இருக்கு, இருந்துருக்கு. சர்வத்திர தேகே அகம் இதம் ஜானாமி இது தேகாது அந்நிய பிரமாதத்தையா ஏகரூபேன உபலப்தேகே. எல்லா இடத்துலையும் தேகத்துல அகம் இதம் ஜானாமின்னு ஒரே அகம் தான் பாதிக்கிறது, ஒரு அகம் தான் பாதிக்கிறது. கால நான் கையில நான் ஏற்படுறதில்லை. இது தேகாத்து அந்நிய பிரமாதத்தையா ஏகரூபேன உபலப்தேகே, ஒரே ரூபமா ஆத்மா அது இருக்கு. நச்ச தேகாதேகே இவ பிரதேசபேதே பிரமாத்து ஆகாரபேத உபலப்தே. நம்ம சொன்னதுதான் சொல்லிட்டேன், தேகத்துல எப்படி இங்க கை கால் இருக்கோ அது மாதிரி ஆத்மா வளது, கால இருக்கிற ஆத்மா கையில் இருக்கிற ஆத்மா கிடையாது. என்ன உபலபியது, அத்த ஏகரூபத்தேன அனுபச்சயாத்மகத்வாத்து பிரமாத்திருத்வாத்து வியாபகத்வாச்ச ஆத்மா நித்யா. ஆத்மா நித்யா இதுதான் ஆபரேட்டிவ் பார்ட். ஆத்மாவானது நித்யம். ஏ 3 காரணங்கள் கொடுக்கிறார், 4 காரணங்கள். ஏகரூபத்தேன ஒரே ரூபமா இருக்கிறதுனால, அதோட இன்னொரு ஃபார்ம் என்னன்னா அனுபச்சயாத்மகத்வாத்து இட் இஸ் நாட் மேட் ஆஃப் பார்ட்ஸ். 2 பிரமாத்திருத்வாத்து அறியக்கூடிய வஸ்துவா இல்ல, அறிந்து கொள்கிற வஸ்துவா இருக்கு. 4 வியாபகத்வாத்து அது என்னது, இட் பெர்வேட்ஸ், இட் இஸ் நாட் பெர்வேடட். இந்த 4 காரணங்கள்னால ஆத்மாவானது நித்தம். ஜம் கழிக்க முடியாதுங்கிற. இதுக்கு ஆப்போசிட் இப்ப தேகஸ்து உபச்சயாத்மகத்வாத்து சரீரக கர்மபல போகார்த்தத்வாத்து அநேக ரூபத்வாத்து வியாபியத்வாச்ச விநாஷி. உபச்சயாத்மகத்வாத்துல இப்ப மேட் ஆஃப் பார்ட்ஸ் ஒண்ணு, இந்த ஆத்மாவுக்கு கர்மபல போகார்த்தத்வாத்து கர்ம பலனை கொடுக்கக்கூடிய ஒரு வஸ்துவா இருக்கிறதுனாலேயே, போக்கியமா இருக்கிறதுனால, அநேக ரூபத்வாத்து நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கிறதுனால, வியாபியத்வாத்து பீயிங் பெர்ஃபெக்டா இருக்கிறதுனால அது விநாஷி. தஸ்மாத் தேகத்திய விநாஷ சுபாவத்வாத்து ஆத்மனக நித்த சுபாவத்வாத்து உபவபி சோகஸ்தானம். அதனால தேகம்னா எப்பயோ நாசத்தை அடைஞ்சுட்டே இருக்கிறது ஒரு வஸ்து, ஆத்மானா எப்பயோ நாசத்தை அடையாத வஸ்து நித்தியம்ன்றதுனால ந உபவபி ரெண்டுமே வந்து சோகஸ்தானம் ந இது சஸ்திரபாத்தாதி ரூப ஸ்பர்ஷான் அவர்ஜனீயான் ஸ்வகதான் அன்யகதான் தைரியேன சூடுவா. சரி, இப்ப சஸ்திரகதன்னா அம்புகள்னால படக்கூடிய சுக துக்கங்களை பொறுத்துக்கோங்கிறார், எனக்கு பொறுத்துக்கிறேன் அவளுக்கு அடிபடுறதுன்னு கேட்டா அதையும் பொறுத்துக்கோங்கிறார், அதுவும் தேகத்துக்கு தான். எனக்கு வேணா ஞானம் வந்துருத்து, தேகம் வேற ஆத்மா வேற நான் பொறுத்துக்கிறேன், பட் அவள் இல்ல வரலையே பாவனா நீ அதையும் பொறுத்துன்னு ஆளுங்கிறார். இல்லாட்டி திருப்பி பேக் டு ஸ்கொயர் ஒன் ஆயிடும். அதனால ஸ்வகதான் அன்யகதாம்ச தைரியன சோடுவா, சோடுவான பொறுத்துண்டு அமிர்தத்வ பிராப்தையே இன்னும் மேல மேல எழுச்சி இல்ல மோட்சம் அடையிறதுக்கு அனபிசம்ஹித பலம் யுத்தாக்கியம் கர்ம ஆரபஸ்த. அனபிசம்ஹித பலம்னா பலத்து மேல ஆசை இல்லாத இந்த யுத்தாக்கிய கர்ம, இதுதான் இருக்கக்கூடிய கர்ம, இதை ஆரம்பின்னு சொல்லி இந்த 18வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். மேற்கொண்டு திருப்பியும் திருடீகரணம் பண்ணுவார் 19வது 20வது ஸ்லோகங்கள்ல, அதை வந்து நம்ம அடுத்த சொல்ல கவிதாத்விகசிம்ஹாய கல்யாணமுஷாருணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.